వెంకటనాథార్య జ్ఞానానందమయం దేవం నిర్మల స్ఫటికాకృతిం ఆధారం సర్వవిద్యానామయం దేవం ఉపాసమహే రామానుజదయాపాత్రం జ్ఞాన వైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశితం లక్ష్మీనాథసమారంభాం నాథయామ్యమాం హస్తదాచార్యపర్యంతాం వందే గురుపరం పదాం రామానుజర్ సొన్న గీతకి రామానుజుడి భాష్యత బాధ్యత. ராமானுஜ கீதை சொன்னார், கிருஷ்ணதர கீதை சொன்னாலும் கேட்டால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கிருஷ்ணனுக்கும் ராமானுஜகான்னு பேர் உண்டு. ஏன்னா ராமன் சொன்னா ஸ்ரீராமன் மாத்திரம் இல்லை, பரசுராமன், ஸ்ரீராமன், பலராமன், மூணு பேருக்குமே ராமன் தான். பிரபந்த வாசிப்பெண் முன்னொரு ராமனாய் பின்னொரு ராமன் எல்லாம் வரும், அதில் அதனால முன்னாடி ஒரு ராமன் பேர், அதான் ஸ்ரீராமன்லேயே அவருக்கு பேர். வெறும் ராமன் சொன்னா கன்ஃபியூஷன் வந்துடும், அதான் ஸ்ரீராமன் சொல்ற வழக்கம் உண்டு. ராமஸ்ய அனுஜா ராமானுஜகான்னு கிருஷ்ணனுக்கும் அந்த பெயர் உண்டு. அப்படிப்பட்ட ராமானுஜன் சொன்ன பெருமாளை அவைவன் சொல்லலாம், ஆச்சாரியர் சொல்ல முடியாது. அதனால அப்படிப்பட்ட ராமானுஜன் சொன்ன கீதைக்கு அஸ்மத் ராமானுஜர் வியாக்கியானம் பண்ணியிருக்கார், பாஷ்யம் பண்ணியிருக்கார். ஒரு சமயம் ராமானுஜர் வந்து ஸ்ரீரங்கத்தில் வெளியிருந்தப்போ சர்வஜ்ய பட்டர்னு ஒரு பெரிய தார்க்கிகன், அவன் என்ன பண்றான் வந்து வாதத்துல, அந்த காலத்துல நம்ம மூதாதையருக்கு வாதம் பிரதிவாதம் பண்றதுன்னா ருச்சியே நிறைய, படிக்கணும், வாதத்துக்கு போகணும், ஜெயிக்கணும். ஏன்னா ஸ்காலர்ஷிப்பை மெஷர் பண்ணுமா இல்லையா, பெரிய பணக்காரன்னு சொன்னா பலன் நிறைய இருக்கணும். இப்ப வீரன்னு சொன்னா எங்கே சண்டை போட்டு ஜெயிச்சு வந்தா தான் வீரன் ஒத்துக்க முடியும், ஒண்ணுமே இல்லாம வாதத்திலேயே போஸ்ட் அடிச்சு வச்சிருந்தா வீரன் ஒத்துக்க முடியுமான்னு ஒத்துக்க முடியாது. மாதிரி பெரிய ஞானியா இருந்தா போய் வாதத்துல ஜெயிக்கணும், பார்ட்டிசிபேட் பண்ணணும். அப்ப இந்த சர்வஜ்ய பட்டன்ற வந்து ராமானுஜரை பத்தி கேள்விப்பட்ட, அவர் எப்படியாவது வாதத்துல ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ஸ்ரீரங்கத்துக்கு பல்லக்கில் வந்திருக்கான் போல இருக்கு. ஏன்னா அதெல்லாம் ஹியர் செய்தான், நமக்கு ஒன்றும் வந்தப்ப ஸ்ரீரங்கத்துக்கு ராமானுஜர் எங்க இருக்காருன்னு கேட்கணும். அப்படி அந்த வழியில வந்துட்டு இருக்கப்போ பராசர பட்டர், குரத்தாழ்வனுடைய இரண்டாவது குமாரன், சின்ன குழந்தை, சின்ன குழந்தைனா பாலகன் வச்சுக்கணும், விளையாண்டு இருக்கார் ஃப்ரெண்ட்ஸோட அந்த மணல் தட்டில் காவிரி கண்ணு விளையாடிட்டு இருக்கார். இந்த சர்வங்கிய பட்டர் வந்து தம்பி மாதிரி ராமானுஜர் எங்கே இருக்காருன்னு கேட்டப்போ அவரும் எதுக்கு வந்திருக்கேன்னு கேட்கிறார் ராமானுஜர் பட்டில். அவரை பார்த்து நான் வாதத்தில் ஜெயிக்கணும், அதுக்காக போயிட்டு இருக்க மரியாதை பதில் சொல்றேன். ராமானுஜரை ஜெயிக்கிறது இருக்கட்டும், என்ன கேள்விக்கு முதல்ல பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டார். யாரு பராசர பட்டர், சர்வங்கிய பட்டரை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், என்னோட கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா உங்களால், அப்புறமா ராமானுஜர்கிட்ட போகலாமேன். இவருக்கு இந்த குழந்தைகள் கிட்ட போய் மாட்டின்ட்டு வச்சுக்கோ ரொம்ப கஷ்டம், அப்படி இதுவாக எடுத்துக்க முடியாது, விட்டு கொடுக்கவும் முடியாது, அது ரொம்ப கஷ்டமா சமாளிக்கணும். உடனே என்ன ஏதோ குழந்தை பாவம் கேட்கறது, சரிப்பா கேளு, என்ன இப்போ இவ்வளோ பேரை சமாளிச்சுட்டா உன்ன சமாளிக்க முடியாது, கேளு கேள்வி கேளு அப்படின்னாரு. பராசரமட்டர் என்ன பண்ணாரா, டக்குனு ஒரு பிடி மண் எடுத்தாரு, அப்படி அப்படி மண் எடுத்து இதுல எவ்வளவு மண் இருக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாரு. இது இதுக்குள்ள எவ்வளவு மண் இருக்குன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாரு. உடனே அவருக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு, மண்ணு போய் எப்படி கவுண்ட் பண்ண முடியும், ஏதோ காயில் இருக்கிறதா சரி கவுண்ட் பண்ணி சொல்லலாம், கவுண்டபிள் வசதி வந்தோம் சொல்லலாம், இதை போய் எப்படி நான் எப்படி கவுண்ட் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. ஏன்னா ரொம்ப படிச்சாலும் பிரச்சனை, அவர் லெவலில் திங்க் பண்ணிட்டு இருக்காரு, எப்படி நான் கவுண்ட் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அவருக்கு என்ன பண்றது தெரியல, குழந்தை கேள்வி கேட்டுருத்தவர், இவனை சொல்ல தெரியலையப்பா எப்படி எண்ண முடியாது என்ன வேணார். அப்ப பராசர பண்ற சொன்னார், என்ன பெரிய பிரமாதம், ஒரு பிடி மண்ணு சொல்ல வேண்டியதுதானே அப்படின்னு, ஒரு பிடி மண்ணு தானே, அதை கவுண்ட் பண்ணியா சொல்ல நான் கேட்டேன், எவ்வளவு மண்ணுன்னு கேட்டேன், ஒரு பிடி மண்ணு சொல்ல வேண்டியதுன்னு பராசர பட்டர் கேட்டதாகவும் உடனே அவருக்கு அதனுடைய செருக்கு அடங்கி போய் விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு அப்படியே போயிட்டாங்க. ராமாஜி சேவிச்சு தெரியாது சேவிச்சுட்டு போனாரான்னு அப்படி ஒரு கதை குரு பரம்பரை சொல்லுவான். குரு பரம்பரையில எதுக்கு இந்த கதையை இப்ப சொன்னேன்னு கேட்டா, தர்க்கம், தர்க்கம்னா லாஜிக், அனலிட்டிக்கல் திங்கிங், இன்னொன்னு ஃபெய்த், விசுவாசம். இந்த தர்க்கத்துக்கும் விசுவாசத்துக்கும் எப்படியும் ஒரு சண்டை நடந்துட்டே இருக்கும், அதை நம்ம நித்தியம் பாக்குறதுன்னு ஒரு விஷயத்த நம்புறோம், நம்பலாமா வேணாமான்னு பின்னாடி ஒரு விஷயம், பின்னாடி இந்த தாட் ப்ராசஸ் வந்து இருக்கு. ஒரு லெவல்ல ஃப்ரீஸ் ஆகுது, ஏதோ ஒண்ணு ஒண்ணு விசுவாசம் ஃப்ரீஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் தர்க்கம் பண்ண மாட்டோம், இல்ல தர்க்கம் முடியலன்னா விசுவாசிக்க மாட்டோம், விசுவாசிக்க மாட்டோம் இல்லையா. ஆனா ரெண்டுமே தேவை, தர்க்கம் இல்லாத விசுவாசமும் விசுவாசம் இல்லாத தர்க்கமும் உபயோகத்துக்காகாது. ஏன்னா தர்க்கம் இல்லாத விசுவாசமானது பிளைண்ட் ஃபெய்த் ஆயிடும். விசுவாசம் இல்லாத தர்க்கம் என்னாக கேட்டா ட்ரை லாஜிக், எதுவுமே ஒத்துக்காம எல்லாத்துக்கும் விதண்டாவாதம் பண்றது, அதுவும் யூஸ் ஆகாது. எல்லா சம்பிரதாயாலுமே தர்க்கத்தை உபயோகிச்சு தான் அவ சம்பிரதாயத்தை ஸ்தாபிச்சிருக்கான், அதுல டவுட்டே கிடையாது. இல்லை நாங்கள் ஸ்ருதி எதாவது ஒத்துட்டுக்கோம்னு சொன்னா கூட ஸ்ருதியில் இருக்கக்கூடிய அர்த்தங்களையும் ஸ்தாபிக்கிறதுக்கு அவ தர்க்கத்தை தான் பிரயோகப்படுத்திருக்காங்க. இருக்கிறத இருக்குன்னு ப்ரூவ் பண்றதுக்கும் தர்க்கம் வேணும், இருக்கிறத இல்லைன்னு சொல்றதுக்கும் தர்க்கம் வேணும், இல்லாதது இருக்குன்னு சொல்றதுக்கும் தர்க்கம் வேணும். அதனால எல்லாருக்கும் தர்க்கம் தேவைப்படுறது, தர்க்கம் இல்லாம யாரும் எதுவும் சாதிக்கல. பட் எங்க நிறுத்துறது தர்க்கத்தை, அதுதான் பெரிய கொஸ்டின். ஏன்னா தர்க்கம் நின்றாதான் ஃபெய்த் ஆரம்பிக்கும், தர்க்கமே பண்ணிருந்தா வச்சுக்கோ ஃபெய்த்தே வராது, டவுட் இருந்துட்டே இருக்கு. அதுக்கு பெருமாள் கிருபை வரும், ஒரு செயல தர்க்கம் ஓஞ்சி நமக்கு ஃபெய்த் வர்றதுக்கு. அதனால அவர்கிட்ட போய் நம்ம பிரார்த்தனை பண்ணி அந்த மத்திய அவரே கொடுக்கணும். எதுக்கு இதை சொன்னேன்னு சொன்னா, இந்த ரெண்டாவது சாப்டர்ல ஆத்மா பத்தி சொல்ல போறார். ஆத்மா நித்தியம், தேகம் அனித்தியம்னு சொல்லிட்டு போயிடலாம், ஆனா அப்படி சொல்ல போறது இல்ல. கிருஷ்ணனே என்ன பண்ண நிறைய ஆர்கியுமெண்ட் எடுக்க போறாரு, இதனாலதான் அது நித்தியம், இதனாலதான் அனித்யம்னு. ஏன் சொல்லணும்னா, கேட்கறவாளுக்கு வந்து அப்படி ஈஸியா நம்பிட்டு பரவாயில்ல, 100 பேர் இருக்கா வச்சுக்கோ, 10 பேர் தான் அப்படியா சுவாமி சொன்னார்னு எழுந்து போயிடுவா, மிச்சம் 90 பேர் கேள்வி கேட்க மேபி இங்க கேட்க மாட்டா, பின்னாடி போய் சொன்னார் என்ன கொண்டு அவன் கூட நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்ல போறா பின்னாடி. அப்போ ஒரு விஷயத்த சொல்றதுக்கு தர்க்கத்தை கொண்டு அதை பிரதிவாதம் பண்ணிட்டு கடைசியில என்ன தர்க்கேன இப்படியே இதுக்காக கேள்வி கேட்டிருந்தாலும் புரிஞ்சுக்க முடியாது கம்ப்ளீட்டா. ஒரு இன்ஸ்டன்ஸ்ல ஃபெய்த் ஹஸ் டு டேக் ஓவர், அனுபவம், அதாவது அனுபவம் ஏற்பட்டுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் தர்க்கத்தினால அதுக்கு பாதிப்பு இல்லை. பட் அந்த அனுபவம் ஏற்படுற வரைக்கும் தர்க்கமானது இருந்துட்டு அந்த இன்டர்ஃபியர் பண்ணிட்டே இருக்கு. அப்ப அவரே சொல்ல போறார், இப்படிப்பட்ட ஆத்மாவை பிரவச்சனம், இவ்வளவு பேர் பிரவச்சனம் பண்ணாலும் அறிஞ்சிக்க போறவா ரொம்ப கம்மி, தெரிஞ்சுக்க முடியாத விஷயம். அப்ப தெரிஞ்சுக்க முடியாத விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு ஒரு தர்க்கம் தேவையா இருக்கு, இதனால்தான் சொல்லிட்டு அப்ப தர்க்கத்தை முன்னிறுத்தி தான் சொல்லியிருக்கார். ஆனா கீதைக்கும் பிரம்மசூத்திரத்துக்கும் உபநிஷத்துக்கும் என்ன ஒரு வித்தியாசம் கேட்டேன்னா, கீதையானது ரொம்ப தர்க்கத்துக்குள்ள போகாது, பிரம்மசூத்திரமானது கேட்டேன்னா முழுக்க முழுக்க தர்க்கம் தான். தர்க்கசாஸ்திரம் வாசிக்காம பிரம்மசூத்திரத்துக்கு பக்கம் போகவே முடியாது, ஒண்ணுமே புரியாது. ஜென்மா திசை எதகன்னு ஆரம்பிக்கிறதுலேருந்து எல்லாமே எதா பஞ்சமியிலேயே முடியும், அது ஏன்னா ஏன்னா ஏன்னா அப்படிதான், ஏனென்றால் ஏனென்றால் எல்லாமே ஆர்கியுமெண்ட் அது. அப்ப மிச்ச மதங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும், தர்க்கசாஸ்திரமும் தெரிஞ்சிருக்கணும், அப்படி படிச்சாதான் பாஷியாதிகள்லாம் புரியுமே, இல்லாட்டி ஸ்ரீபாஷ்யத்துல அதிகாரிகள் கிடைக்க ரொம்ப கஷ்டம். வெறும சாமான்யமா சம்ஸ்கிருதமோ இல்லை வேதாதிகளம் பண்ணிட்டு போனாலும் எல்லாம் புரிஞ்சிடாது ஸ்ரீபாஷ்யம். உபனிஷத்து தர்க்கம் இல்லாட்டி கூட ரொம்ப அப்சூஸா இருக்கும், ஒன்று ஒன்று லிங்க் பண்ண முடியாத மாதிரி இருக்கும், இது ஒரு கான்டெக்ட்ல ஒன்று சொல்லும், இன்னொரு கான்டெக்ட்ல இன்னொன்று இன்னொன்று இன்னொன்று இன்னொன்று. அப்ப அது எல்லாத்தையும் சேர்த்து புரிஞ்சுக்கிறது சாமர்த்தியம் நமக்கு கிடையாது. ஆனால் கீதை ஆனது ரெண்டுத்தை காட்டிலும் இது சேர்த்த உடன்பாடு இல்லை, இருந்தாலும் ஒரு இவ்வளோ அந்த கஷ்டத்தையும் கொடுக்காம ஓரளவுக்கு கோஹரண்டா இந்த கீதையானது என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் அழகாக அந்த ஆத்ம தத்துவத்தை பிரதிபாதனம் பண்ணுறது. அதனால இன்னொன்று வந்து கீதையில வந்து பிறமத கண்டனம், அதாவது இத பிரம்மசூத்திரத்துல வந்து வேத பாக்கியங்கள்லாம் பிரம்மசூத்திரமே கண்டிக்கிறது, இல்ல நிரசனம் பண்றது, ஆனா கீதையில அந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது. அப்ப அதுக்கு கமெண்ட்ரி எழுதின ஆச்சாரியாலும் வந்து அதனாலதான் அந்த பால்மிக்ஸ் சொல்றா, பால்மிக்ஸ்னா பிறமத கண்டனம், முதல்ல சுமத ஸ்தாபனம், அடுத்து பிறமத கண்டனம் பண்ணும். அதுல ரொம்ப போகல, ஆனா ரெண்டே ரெண்டு சாப்டர்ல மட்டும் பாஷ்யக்காரர் பிறமத கண்டனம் பண்ற ரொம்ப கம்மியா தான், அது ரெண்டாவது அத்தியாயத்துல, இன்னொன்னு 14வது அத்தியாயத்துல. இதுதான் அந்த ரெண்டாவது சாப்டருக்கு பேசிஸ். முதல் சாப்டர் பார்த்தோம் அர்ஜுன விஷாத யோகா, 4-3 இருக்கு. அப்ப ரெண்டு பக்கமும் சேனையை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அர்ஜுன திடீர்னு ஒரு சோகம் வந்துடுறது, அது அஸ்தான ஸ்னேக காருண்யன்னு சொல்றார். அப்படிப்பட்ட சோகத்தினால அவன் எது தர்மம் எது அதுவும் தெரியாம குழம்பி போய் இனிமேல் நான் சண்டை போட மாட்டேன் என்ன பிரத்யோச்சி அப்படின்னு சொல்லிட்டு அம்பு எல்லாத்தையும் போட்டுட்டு தேரோட அவனுக்கு உண்டான சீட்லோட உட்காரலையா, அவன் தேருக்கு மத்தியில உட்காந்துட்டான் அந்த ஒப்பன், ஏன்னா அங்க உட்கார்ந்தா கூட எல்லாம் சந்தேகம் வரலாம், ஒருவேளை சண்டை போடுவானு சொல்லிட்டு அங்க கூட உட்காரலையா. அந்த தேரோட அத்தோபஸ்தகனா அந்த சீட்டுக்கு பக்கத்துல எங்கயோ ஊஞ்சுதான் அந்த பொண்ணு இப்படி இருக்கு. அப்ப அவனுக்கு முதல்ல வந்து அவனோட குழப்பத்தை போக்கணும். அதுக்காக இரண்டாவது அத்தியாயமானது சாங்கிய யோகான்னு பேரு இந்த அத்தியாயத்துக்கு. சாங்கியம்னா புத்தி பொதுவா, சாங்கியம்னு ஒரு தனி மதமே இருக்கு, ஒரு பிலாசபிக்கல் ஸ்கூலே இருக்கு, அந்த சாங்கியம் இல்ல. இது வந்து சாங்கியம்னா நாலெட்ஜ், ஞானம். எதை பற்றின ஞானம் கேட்டா ஆத்மாவை பற்றிய ஞானம். அப்ப முதல்ல சஞ்சயன் கண்டினியூ பண்றார். எங்க போன சாப்டர் முடியல, சஞ்சயன் தான் முடிச்சார், இப்ப திருப்பி அவரே ஆரம்பிக்கிறார். சஞ்சய உவாச்ச தம் ததா கிருபயா கிருஷ்ணம் அஷ்டு பூர்ணா குலேக்ஷணம் ஷீதந்தம் இதம் வாக்கியம் உவாச்ச மதுசூதனா. திருதராஷ்டிரன் ரொம்ப ஆவலா இருக்கா. அர்ஜுனன் வந்து வில்லு அம்பெல்லாம் கீழே போட்டுட்டான், சரி அவ்வளவுதான் ரைட், அடுத்து என்ன, யாராவது அடிச்சுட்டாலா அவன இல்ல கௌரவாலாம் என்ன பண்ணா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அப்ப சஞ்சயன் வந்து அது தெரிஞ்சுட்டு நீ நினைக்கிற மாதிரி நடக்க போறது இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி, தம் ததா கிருபயாவிஷ்டம் அஷ்டபூர்ணா அஷ்டபூர்ணா குலட்சணம் விஷீதந்தம் இதம் வாக்கிய இதம் வாக்கியம் மதுசூதனக உவாச்ச. அதுக்கப்புறம் கிருஷ்ணன் பேச ஆரம்பிச்சான்னு ஆரம்பிக்கிறார். நீ நினைக்கிற மாதிரி நடக்கல, கிருஷ்ணன் வந்து இந்த உபதேசத்தை செய்ய ஆரம்பித்தான்னு சொல்ற மாதிரி சொல்றார். தம் ததா கிருபயாவிஷ்டம், தம்னா அர்ஜுனனை, ததா கிருபயாவிஷ்டம் அப்படிப்பட்ட கிருபையினால ஒரு டேக் ஓவர் ஆயிடுது முழுக்க அவனுக்கு. அப்படிப்பட்டவனை வரடி இருக்கான் அஸ்ரு பூர்ணாகுல ஈக்ஷணம். கிருபைன்றது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சோகம்னு வச்சுக்கலாம், வெளி சோகத்தை சொல்றதுக்கு அஸ்ரு பூர்ணாகுல ஈக்ஷணம், கண்ணு நிறைய ஜலம் நிரம்பி இருக்கு, சோகமானது வெளிப்படுறது அப்படியே. சோ வெளியிலையும் சோகமா இருக்கான். விஷீதந்தம் இதம் வாக்கியம் அப்படி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிற அவனுக்கு இந்த வாக்கியத்தை மதுசூதனாக உவாச்ச. முதல்ல கிருஷ்ணன் என்ன சொல்ல போறாருன்னா, உபதேசத்தை ஆரம்பிக்கல, சிம்பிள் அண்ட் ஷார்ட்டா சொல்ற, இங்க பாரு நீ சொல்றதுனா பைத்தியகார்த்தனம், முதல்ல சண்டை போடு, அதுதான் ஒரு யோகிதை அப்படின்னு முதல்ல சிம்பிள் சொல்யூஷன் கொடுக்கிறார். ஒரு ரெடிமேடு ஒரு சின்ன டேப்லெட் மாதிரி கொடுக்கிறார், கேட்கல. ஸ்ரீ பகவான் உவாச்ச புதஸ்வா கஷ்மலமிதம் சமே சமுபஸ்திதம் அனாரிய துஷ்டம் அஸ்வர்யம் அகீர்த்திகரம் அர்ஜுன. குதஹ அப்படின்னு ஆரம்பிக்கிறார். குதஹானா வேர் ஃப்ரம் அப்படின்னு அர்த்தம், எங்கேந்து அப்படின்னு கேட்கிறார். அப்படி கேட்கறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, யாருக்கு இந்த கலகம் ஏற்பட்டிருக்கு? ஒரு சாதாரண ஒரு வீரனுக்கு இல்ல, அர்ஜுனனுக்கு. அர்ஜுனன் எப்படிப்பட்டவனா, பெரிய மாவீரன். நம்ம வேணா அர்ஜுனனுக்கு இப்படி குழம்பிட்டான்றதுக்காக அவனை போய் நம்ம ரொம்ப ஒரு புத்திஹீனம் நினைச்சுக்க முடியாது. ஏன்னா அவன் பெரிய ஆள், அர்ஜுனன் அவனும் கிருஷ்ணனோட இருந்துட்டு இருக்கான். இதெல்லாம் இவனோட ஒரு ஒரு ட்ரிக்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி பண்ணணும். அதுக்காக சில சமயம் பெரியவா கூட சில டவுட் கேட்கலாம், அதுக்காக ஐயா என்ன டவுட் கேட்கிறாரு அப்படின்னு நம்ம உதாசீனப்படுத்த முடியாது. ஏன்னா அவனோட ஹெரிட்டேஜ் அவனுடைய பாஸ்ட்லாம் இருக்கணும். குதஹ எங்கிருந்து, குதஸ்துவா கஷ்மலமிதம் விஷமே சமுபஸ்திதம். கஷ்மலம்னா ஒரு தோஷம். ஆக்சுவலா போன கிளாஸ் சொன்ன மாதிரி இதுவும் தமிழ்ல யூஸ் பண்ற ஒரு இது வார்த்தை, டெரிகேட்டரி வார்த்தை கஷ்மாலம் அப்படின்னா, கஷ்மாலம் கஷ்மலம் அழுக்கு அந்த மாதிரி. என்னது இது, விஷமே சமுபஸ்திதம். விஷமேனா ராங், சமம்னா ரைட், ரமேஷமேனா ராங் சைட். விஷமே சமுபஸ்திதம் அனாரிஜுஷ்டம் அஸ்வர்க்கியம் அகீர்த்திகரம் மூணு கேதுவை சொல்றார். என்ன சொல்றார்னா, அனாரியம் அனாரியம்னா ஆரியம் அனாரியம், ஆரியன்ற நம்ம சர்ச்சைக்குரிய ஒரு வேர்டு நித்தியம் பார்த்துட்டு இருக்கோம். ஆரிய திராவிட சண்டை போட்டுட்டு இருக்கா, எங்க எந்த வந்தாலும் சொல்லிட்டு இருக்கா. அப்படின்னா ஆரியம் சப்தத்துக்கு அர்த்தம் கிடையாது. வேதாந்த தேசிய அழகா தன்னுடைய தாத்திர சந்திரிகளை சொல்றார், அசத்தேபியா ஆராது தூராத் யாத்தா புத்தி ஏஷாம் தே தத்துவம் அதத்வம். தத்துவம்னா அறிந்து கொள்ளப்பட வேண்டியது, இல்லாட்டி நாலேஜ் கரெக்டா நாலேஜ் எடுத்துக்கலாம். அதத்துவம்னா அப்ப இம்பெர்ஃபெக்ட் நாலேஜ், இல்லாட்டி வந்து வித் சம் டவுட்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் க்வெஸ்சன்ஸ் வச்சுக்கலாம், கம்ப்ளீட்டா இன்கம்ப்ளீட் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கும். அத்தத்தேபியா ஆராது தூராத், அதுல இருந்து ரொம்ப தூரத்துல, அதாவது என்ன அர்த்தம்னா, அவளோட புத்தியானது அவளோட யாருடைய புத்தியில வித்தவுட் எனி ராங் இன்ஃபர்மேஷன் எனி டவுட் ஆர் வாட் எவர், அப்படிலாம் இல்லாம யாருடைய புத்தியில ஞானமானது திடமா இருக்கோ அவாதான் ஆரியர்கள். பிளஸ் கான்டக்ட் இருக்கு, பீப்புள் ஆஃப் நோபல் கான்டக்ட். அப்ப என்னாச்சு, முதல்ல இவனுக்கு இந்த ஒரு கன்ஃபியூஷன் ஏற்பட்டதுனால அனாரியம். நீ இப்படிப்பட்ட வம்சத்தை சேர்ந்தவன், ஏன்னா டைனாசி ரொம்ப முக்கியம், இப்படிப்பட்ட வம்சத்தை சேர்ந்தவன் நீ, உனக்கு இது வரலாமா? உனக்கு முன்னாடி இருந்தவெல்லாம் ஆரியர்கள், உனக்கு இது வந்திருக்கு, அனாரியம், நாட் சப்போஸ் டு பி தேர். சரி, அடுத்து அஸ்வர்கியம் அப்படிங்கிறார். அஸ்வர்கியம் கேட்டா, இப்ப க்ஷத்ரியாளுக்கு விதிக்கப்பட்ட தர்மமானது யுத்தம் பண்றது. யுத்தம் பண்ணா பிராணம் போகுமேனு நமக்கு டவுட் வரலாம், சந்தேகம் வரலாம், அது இயல்பானதுதான். அப்படி பிராணம் போயிட்டுனா இந்த ஜீவன் போயிட்டுன்னு சொன்னா அவளுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு அந்த சாஸ்திரத்துல, யுத்தத்துல போய் ஒருத்தன் ஒரு க்ஷத்ரியன் வீரமரணம் அடைஞ்சான்னா அவனுக்கு ஸ்வர்க்கமானது காத்துன்னு இருக்கான், சொர்க்கமானது காத்துட்டு இருக்க அவனுக்கு. பிற மதங்கள் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கா, ஆனா அதுக்கெல்லாம் பேசிஸ் இல்ல. இது வந்து தர்மத்தை ஒழுங்கா பரிபாலனம் பண்ணா மாதிரி கிடைக்கிறதுன்னு சொல்லிட்டு இருக்க. அஸ்வர்கியம், அப்ப நீ சொல்றது ஸ்வர்க்கத்துக்கும் போறதுக்கும் வழி இல்ல, சண்டை போட மாட்டேன் நிறுத்தினது. இப்போ உனக்கு இது வந்து அது சொல்ல போற, அதாவது பை சான்ஸ் இந்த இது சான்ஸ் கிடைச்சிருக்கு உனக்கு, பை சான்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு, இதை யூஸ் பண்ணி நீ மேல போகாம இது போய் விடுறியேன்னு கேட்க போற. இப்போ அஸ்வர்கியம், நீ பேசுறது ஸ்வர்க்கத்துக்கு போறதுக்கு வழியும் இல்ல. சரி, ஸ்வர்க்கத்துக்கு தான் போக வேண்டாம், இங்கேயாவது பேரு போய் கொடுமான்னு கேட்டா அகீர்த்திகரம், இங்க இருக்கிற வரைக்கும் எவனாவது சொல்லிட்டு இருக்கான், அர்ஜுனன் தானே தெரியுமே, அந்த போர்ல இருந்து ஓடி வந்தானே அவன் தானே சொல்லப்பான், அங்க போய் பெருசா இங்க இருந்து வீராப்பா பேசிட்டு போனா, அந்த போருக்கு போன அப்புறமா திரும்பி வந்துட்டானே அவன் தானே, யாரும் பேச போறா, பேரு சொல்ல போறாரு, யார் யாரும் பேச போறான். அதாவது ஒரு ஸ்காலர பார்த்து இன்னொரு ஸ்காலர் ஒண்ணு தெரியாது சொன்னா பரவாயில்ல, எவனோ ஒருத்தன் வந்துட்டு அவருக்கு அவர் ஒன்றும் தெரியாதுன்னு சொன்ன வச்சுக்கோ. அந்த மாதிரி அகீர்த்திகரம் அர்ஜுனா, அகீர்த்திகரமாவும் இருக்க போறது. அதனால தேர்ஃபோர் அர்ஜுனா, இந்த மூணு இதுலயும் நீ வந்து இட் இஸ் நாட் பிகமிங் ஆன் யுவர் செல்ஃப், இந்த மாதிரி சொல்லக்கூடாதுங்கிற. உடனே அடுத்து சொல்ற, கிளைத்யம் அஸ்நகம பார்த்த நெய் தத்தையம் பத்தியதே க்ஷுத்ரம் ஹதய தௌர்பல்யம் தெக் போதிஷ்ட பரந்தபா. வேர்ட்ஸ் எல்லாம் பாருங்க, சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ், பரந்தபான்னு சொல்றாரு. அவனை மோட்டிவேட் பண்ணணும், பரந்தப்ப பரந்தப்பன்னா பரான் தபதி, அடுத்த எதிரிகள்லாம் போட்டு வாட்டுறது. எதுக்கு இது போட்டார்னா, துரியோதனன் சொல்றான் மகாபாரதத்துல, அர்ஜுனன் சொல்ல வேண்டாம், ஆன்ற எழுத்துல ஆரம்பிக்கிற பேரை சொன்னாலே அவனுக்கு பயமா இருக்கான், அவனுக்கு ஆன்ற எழுத்துல பேரை சொன்னாலே அவனுக்கு பயமா இருக்கான். அப்பனா இவ பாருங்க, இவன் சண்டைக்கே போகாம மியர் மென்ஷன் ஆஃப் இஸ் நேமே ஒரு பேரை உண்டு பண்றதுன்னா அப்படிப்பட்ட ஒரு வீரம் ஒண்ணு இருக்கு. பரந்தப்ப தியக்துவா உத்திஷ்ட, எழுந்துரு, விட்டுட்டு எழுந்துருங்கிற. எதை விடணும் கேட்டா, க்ஷுத்ரம் ஹிருதய தௌர்பல்யம், துர்பலகனா வீக், தௌர்பல்யம்னா வீக்னஸ், ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய தௌர்பல்யத்தை விட்டுட்டு, நீச்சமான அந்த தௌர்பல்யத்தை விட்டுட்டு எழுந்துரு அப்படிங்கிற. ஏன் ந ஏத்தது துவயி உபபத்தியதே, இது உன்னிடத்துல சரியா இல்ல, இருக்கலாம் அந்த மாதிரியான சந்தேகங்களோ இந்த மாதிரி மிஸ் அப்ரிஹென்ஷன்ஸ் இருக்கலாம், இங்க வேற யாருக்கையாது உங்ககிட்ட இட் டஸ் நாட் ஃபிட் டீம் ஃபிட் அட் ஆல். கிளைபியம் மாஸ்ம கம பார்த்த, இதுல பாடபேதம் இருக்கலாம், சில புத்தகங்கள் வேற மாதிரி இருக்கலாம். என்ன தாத்பரியம் கேட்டா, டோன்ட் ரிசார்ட் டு அன்மேன்லினஸ், ஒரு வீரனுக்கு அழகே புருஷனுக்கு அழகே வீரமா இருக்கிறது தான். நீ ஏதோ கன்ஃபியூஸ் பண்ணிட்டு சண்டை போட மாட்டேன்னு சொன்னீங்க, இட் அமௌண்ட்ஸ் டு பீயிங் அன்மேன்லி. கிளைபியம்னா பீங் அன்மேன்லி. அதனால என்ன பண்றாருன்னா, இந்த மாதிரி இருக்காத, கமான், நீ எழுந்து சண்டை போடுன்னு சொல்ற. இது அவனுக்கு போறல, பாஷகர் சொல்லப்படாது. இப்போ ஏவம் உபவிஷ்டே பார்த்தே குதஹ அயம் அஸ்தானே சமுத்திதஹ சோக இதி ஆக்ஷிப்ய தம் இமம் விஷமஸ்தம் சோகம் அவித்வத் சேவிதம் பரலோக விரோதினம் அகீர்த்திகரம் அதிக்ஷுத்ரம் ஹிருதய தௌர்பல்யகிருதம் பரித்தியஜ்ய யுத்தாய யுத்திஷ்ட இதி ஸ்ரீ பகவான் உவாச. என்ன பண்றார், இப்படிப்பட்ட பார்த்தன், இப்படி உட்கார்ந்துக்கிற பார்த்தனை பார்த்துட்டு பாஷ்யக்காரர் என்ன பண்றாருன்னா, வேற வேர்ட்ஸ் சிறுநிமிஷம் கொடுக்கிறார். அனாரியத்துக்கு அவித்வத் சேவிதம், வித்வத் சேவிதம், அவித்வத் சேவிதம், அதோட ஆப்போசிட், வித்வான்களால ஞானிகளால பின்பற்றப்படாத ஒரு பாதை. பரலோக விரோதினம், ஸ்வர்க்கியம், ஸ்வர்க்கம்ன்றது வெறுமை ஹெவன் மாத்திரம் இல்ல, ஸ்வர்க்கியத்தினால மேல் லோகங்கள், அதாவது என்ன தாத்பரியம் கேட்டா, புண்ணியங்கள் பண்ண பண்ண ஒரு ஒரு ஜீவன் இந்த ஆயுசு முடிஞ்சதுக்கு அப்புறமா மேல் லோகங்களுக்கு போறதுன்னு தாத்பரியம். பாபங்கள் பண்ண கீழ் லோகத்துக்கு போறது பார்த்தாலாம். அப்ப ஸ்வர்க்கம் சொன்னதுனால வெறும் ஸ்வர்க்கத்துக்கு மாத்திரம் இல்ல, மேல் லோகங்களுக்கு. சோ பரலோக விரோதினம், நீ பேசுறது இந்த பரலோக யாத்திரைக்கெல்லாம் உண்டான ஒரு, அதாவது என்ன, ஒரு நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா வார்த்தைகளையும் அநியாயத்துக்கு ஹைஜாக் பண்ணிட்டா. பரலோக விரோதினம் சொன்னா திரும்ப வேற இது மாதிரி இருக்கு. இப்ப இன்னைக்கு we have been mute spectators. ஒரு சமயம் ரத்தம் கொதிக்கிறதா இருந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாம உட்காந்துருக்கோம், எல்லா வார்த்தையும் எடுத்தாச்சு நம்ம கிட்ட இருந்து. பரலோக விரோதி நம் நமக்கு என்னமோ வேற மாதிரி, இதுமோ நம்ம வார்த்தை மாதிரி இல்லையேன்னு தோன்ற மாதிரி எடுத்து. பரலோக விரோதினம் அகீர்த்திகரம், அகீர்த்திகரம்னா அதான் பேரு, பேரும் உண்டாக்க போறது இல்ல. அதிக்ஷுத்ரம் ஹிருதய துர்பல்ய கிருதம் பரித்தியஜ யுத்தாய யுத்திஷ்ட, யுத்தம் பண்றதுக்காக எழுந்துருங்க, யுத்தாயனா யுத்தத்திற்காக எழுந்துரு அப்படின்னு பகவான் சொன்னார். இப்போ பகவான் சொன்னார் அவனுக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த ஒரு துக்கமானது நாடி நரம்பெல்லாம் உள்ள பூந்து இருக்கு. இப்போ வெறும மேலோட்டமான ஃபீவர் இல்லது, ஏதோ ஒரு குளோசின் போட்டுடா சரியா போகுன்ற மாதிரி இல்லை. இப்போ அந்த ஃபீவருக்கு வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு, அந்த காரணத்தை கண்டுபிடிச்சு அட்டாக் பண்ணாலே ஒழிய இந்த மேலோட்டம் இருக்கிற ஃபீவர் போக போறது இல்ல. கிருஷ்ணன் நினைஞ்சா சரி ஒரு குளோசின் கொடுத்து பாப்போம்னு சொன்னார், ஒர்க் அவுட் ஆல. உடனே திரும்பி அவனுக்கு சோகம் ஜாஸ்தியாயிருக்கு. அர்ஜுன உவாச்ச கதம் பீஷ்மமஹம் சங்கே துரோணம் ச மதுசூதன இஷுபி பிரதியோத்யாமி பூஜாரஹாவரி சூதன. அவன் பதங்கள் போடுறான், இவர் வந்து என்ன பண்ணார் பரந்தப அப்படிலாம் போட்டார் இல்லையா. உடனே அவன் சொல்றான் மதுசூதன அரிசூதன அப்படின்னு, சூதனன கில்லர். ஏப்பா எனக்கு அட்வைஸ் பண்றியே எல்லாம் கரெக்டு தான், நீ உன்னுடைய அவதாரத்துல நீ யாரோட சண்டை போட்ட, இப்ப சாந்திபினிய கொண்டியா இல்ல யாரோட சண்டை போட்டியா எதிர்த்து நிந்தியா, மதுசூதனன்ற நீ மதுதர கொண்ண, மது யாரு உன்னோட அரக்கன், அரிசூதன எனிமி, உனக்கு யாரெல்லாம் வேண்டாமோ நீ அவர்தான கொண்ண, நீ போய் குருவோட சண்டை போட்டியா இல்ல பெரியபா சேதபா சண்டை போட்டியா, யார அடிச்சேன்னு கேக்குறான். எப்படி கேக்குறான், கதம் பீஷ்ம மகம் சங்கே, சங்கியனா போர், இந்த இடத்துல சங்கியன்றது வார், சங்கியே கதம் எப்படி, கதம் அங்க குதகன்னு கேட்டார், கதம் அகம்னு கேக்குறான், நான் யாரு நான் யார், நான் போய் சண்டை போட முடியும் அவரோட, நீ நீ உனக்கா எப்படி அவர் கேட்டார். இவன் கேக்குறான் என்ன போய் சண்டை போட சொல்றியா, இவன் கேக்குறான் நான் எப்படிப்பட்டவன், அவா மடியிலேயே வளர்ந்து நானும் ஆரியன், நீ சொன்னியே அதே ஆர்குமெண்ட் நானும் சொல்றேன், நான் ஒரு ஆரியன், யாராவது ஒரு ஆரியன் போய் தன்னுடைய தாத்தாவை சண்டை போடுவானா. கதம் அகம் பீஷ்மம் துரோணம் சிச்சபெல்லாம் விட்டுட்டான், துரோணருடைய ஆச்சாரியர் பிதாமகர் பஸ் ஆச்சாரியர், இவ்வாறு நான் போய் நீ சொல்ற அதே நான் எப்படி சண்டை போடுறது அப்படின்னு கேட்டேன். எப்படி இஷுபிகி பிரத்தியோத்யாமி, அம்புகளை கொண்டு இஷுனா அம்பு, இஷுபிகி பிரத்தியோத்யாமி அவ யாரு பூஜாருகௌ, அது சந்தினால பூஜாருகா வரிசூதன எடுத்து பூஜாருகௌ அரிசூதன, பூஜாருகல பூஜைக்கு அருகர்கள், புஷ்பங்களை கொண்டு போய் நாவாகிட்ட அவ திருவடிய சமர்ப்பிக்கணும், ஒழிய புஷ்பங்களை கொண்டு சமர்ப்பிக்கணும். ஏன்னா அந்த காலத்துல பெருமாளுக்கு பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் அதிதி வந்தாலும் பண்ணணும், பெரியவாளுக்கும் பண்ணணும், அத்தியம் பாத்தியம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் உண்டு மரியாதை, யார் யாரெல்லாம் மரியாதை பண்ணணுமோ அவெல்லாம் ஆத்துக்கு வந்தாலும் கைகாலிலையும் அவளுக்கு புஷ்ப கந்தயத்தை சமர்ப்பிக்கணும். அப்படி இவாளெல்லாம் நான் போய் பூவை கொண்டு வர்ஷி பண்ண வேண்டியவா, என்ன அம்பால் அடிக்க சொல்றியா அப்படின்னு கேட்கறேன். அடுத்து சொல்றான், இவனே முடிவு பண்ணிட்டான் என்ன எனக்கு தனக்கு பெட்டர்னு, முதல்ல என்ன பெட்டர்னு சொல்லிட்டான், முடிவு பண்ணிட்டான். குரு நகத் பாஹி மகானுபாவான் ஸ்ரேயோ போக்தும் வைக்ஷமபீஹலோகே ஹத் பார்த்த காமாம்சு குருனியைவ புஞ்சீய போகானுதிர பிரதிக்தான். புஞ்சீய கதம் புஞ்சீய, குருன் அகத்வாஹி மகானுபாவான் ஸ்ரேயஹ சர்த்தும் இருக்கு, பைக்ஷம் சர்த்தும், இதெல்லாம் பாடபேதம் இருக்கு, சர்த்தும் போக்தும் இருக்கு, போக்தும் வைக்ஷமபீஹ லோகே, இஹலோகே இந்த லோகத்துல பைக்ஷம் போக்தும் இல்ல பைக்ஷம் பிக்ஷாச்சரணம் பேருது. அதாவது இந்த ஒரு விஷயம் சொல்லியானோம், பிக்ஷான்றதா வந்து இப்ப பிச்சைன்னு ஆயிடுது, அண்ட் இப்ப இருக்கக்கூடிய பிச்சை வந்து பெக்கிங் இங்கிலீஷ்ல சொல்றோம், அது ரொம்ப டெரகேட்டரியான ஒரு வேர்டு பிச்சைன்றது. நம்ம ஹிந்து தர்மசாஸ்திரத்துல சொன்ன பிக்ஷான்றது அர்த்தம் வேற, பிச்சைன்னு கிடையாது அது. பிக்ஷா வந்தனமே வந்து ஒரு தர்மம், பிக்ஷை இடுறதே ஒரு தர்மம், அது இன்னைக்கு எல்லாம் தப்பா புரிஞ்சுட்டு சிக்னல்ல வந்து நல்லா தான் இருக்கான், வெறுமன் அதை கட்டு கையில கட்டி சுத்திட்டு வந்து பிச்சை கடலாம் அவனுக்கு 10 ரூபா போட்டு இருக்கா, அது வந்து தர்மமே இல்ல, அதர்மம் அது. வேணா அவன் என்டர்டைன்மெண்ட் இருக்கும் நம்ம, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சாஸ்திரத்துல யார் யாரெல்லாம் பிக்ஷைக்க போலான்னு ஒரு இதுவே இருக்கு, சன்னியாசிகள் பிரம்மச்சாரிகள், அதாவது இவாளுக்குலாம் அக்னி கிட்ட போறது ரைட்ஸ் கிடையாது. ஒரு சன்னியாசியோ இல்ல பிரம்மச்சாரியோ தானே போய் சமைச்சார முடியாது அந்த காலத்துல, கூடாது. சோ கிரகஸ்தரை நம்பிதான் இவாளுடைய ஜீவனமே இருக்கு. அப்ப கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கவாளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா அவ தான் தன்னுடைய பிதா தன்னுடைய குழந்தை தரிக்கிறத பண்றதை விட யாரோ அதிதிகள் நிறைய வந்துட்டு இருப்பா, அவள் இல்லாமும் அப்பதான் சொசைட்டியை வந்து ரன் பண்ண முடியும். அப்ப ஏன் பிக்ஷைக்கு போகணும் சன்னியாசிகள் கேட்டா, போன கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணோம் அஹிம்சையை பத்தி, ஹிம்சை அஹிம்சை. நம்மளால ஹிம்சை பண்ணாம எதையும் சாப்பிடவே முடியாது. அப்ப எவ்வளவுக்கு எவ்வளோ ஹிம்சையை குறைச்சுன்னு ஜீவிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ முக்திக்கு ஹேத்துன்னு வச்சுக்கலாம். ஒன்று பிக்ஷை எடுத்து சாப்பிடலாம், பிக்ஷை எடுக்கிறது கூட எவ்வளவு தேவையோ அவ்வளோதான் எடுக்கணும். அந்த பாத்திரம் கொள்ற அளவு ஒரு பாத்திரம் வச்சுருப்பா, அந்த பாத்திரம் கொள்ற அளவு வந்தா ஆச்சு அவ்வளோதான். இந்த பிக்ஷைகளை சன்னியாசிகள் பண்ணா கூட சில கிரகஸ்தர்களே உஞ்ச விருத்தின்ற பேர்ல என்ன பண்ணுவோன்னு கேட்டா, சமைக்காத வஸ்துக்கள் அதுக்கு என்னெல்லாம் அந்த உஞ்ச விருத்தியில வாங்கலான்றதுலாம் சாஸ்திரம் இருக்கு, அதை கொண்டு வந்து அதை பெருமாளுக்கு அம்சையை பண்ணி சாட்டுன்றது இருந்தா சுவாமி தேசிகள்னா அப்படிதான் காலத்தை போக்கினார். இதே விட இன்னொரு ஸ்டெப் என்னன்னு கேட்டா, கணாதகன மகரிஷி இருந்தார், வைசேஷிக சாஸ்திர ரிஷி கணாதக கணநாதகன்னு பேர் இருக்கு. கணம் கணம்னா கண வீகிகள், இந்த தானியங்கள் தோட்டத்து பக்கம் போறது, எந்தெந்த தானியங்கள் பல இதெல்லாம் வந்து தானா விழுந்திருக்கோ கீழே இறஞ்சி கிடக்கோ அதெல்லாம் கொண்டு வந்து அன்னைக்கு அதுதான் பக்ஷணமே, அவ்வளவுதான். இப்படி எல்லாம் வைராக்கியமா இருந்திருக்கா, ஏன்னு கேட்டா அவளுடைய ஃபோக்கஸ் இன் லைஃபே வேற. அப்ப இந்த பிக்ஷாசரணம் தர்மமா இருந்தது. அந்த பிளேஸ் அந்த பிளஸ் வந்து இப்ப ஒரு கேள்வி வரலாம், இப்ப நீ வரலாம் அடிக்காம விட்டுட்டா என்ன பண்ணுவார்த்த ஜீவனத்துக்குன்னு கேட்டா, நாம தான் பிக்ஷை எடுத்து போறேன் அப்படின்னு பிக்ஷை என்ன உடம்ப காப்பாத்தணும் அவ்வளவுதானே சுவாமி. இதுல சொன்ன வைராக்கிய பஞ்சத்தை சொன்ன மாதிரி சுவாமி தேசிகன் சொல்றார், பத்தி பட்டாச்சாரம் கச்சாரம்லாம் சொல்றாரு அங்க, இது இருந்தா போறாதாங்க, இந்த மாதிரி இருந்தா பிக்ஷைக்கு போயிட்டு போறேன் என்ன இப்பதுனால கேட்கிறான். பட் உனக்கு புரிஞ்சுக்கணும், பிக்ஷை எடுப்பது எல்லாருக்கும் விதிக்கப்பட்ட தர்மம் இல்ல. சோ இது அவனுக்கு பரதர்மம். இப்போ பிக்ஷைக்கு போறன்றது க்ஷத்ரியோட தர்மமே கிடையாது, பிக்ஷைக்கு போறன்றது இப்ப இருக்கிற ஸ்டேட்ல ஈ கேனாட் கோ ஃபார் டேக்கிங் பிக்ஷா. இருந்தாலும் அவனுக்கு என்ன தோன்றதுன்னா அது பெட்டர் ஆகுன்னு தோன்றது இப்போ, ஏன்னா இங்கேயிருந்து எஸ்கே இந்த ப்ராப்ளத்துல எஸ்கேப் பண்ணா போறோம், இப்ப இந்த ப்ராப்ளத்துல எஸ்கேப் ஆகி போனா போறது ஜீவிக்கிற வந்தானே இந்த ஊர்ல இல்ல வேற ஊருக்கு போல அங்க போய் குறைச்சிக்கிறேன் அப்படிங்கிற. எப்படி குருன் அஹத்வா, ஹத்வானா கொண்டுட்டு, ஹத்வான கொண்டுட்டு அஹத்வானா கொல்லாமையே வித்தவுட் கில்லிங். யார குருன் குருக்களை, யாரவா மகானுபாவாக, மகானுபாவான உயர்ந்த ஆத்மாக்கள் என்னதான் இருந்தாலும் குரு இல்லையா, அவால ஸ்ரேயா போக்தும், ஸ்ரேயா ஸ்ரேயானா எது நல்லது பெஸ்ட் இல்லையா, எது பெஸ்ட். இந்த ஒரு ஒரு விஷயத்த சொல்லணும், உலகத்துல ரெண்டு விஷயங்கள் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு ரெண்டு இப்ப கான்டெக்ஸ்டுக்கு, ஸ்ரேயா பிரேயா, ஸ்ரேயஸ் பிரேயஸ். ஸ்ரேயஸ்னா வாட் இஸ் குட், பிரேயஸ்னா வாட் இஸ் பிளசன்ட். அதாவது குட்னா பாக்குறதுக்கு குட் அப்படி இல்ல, நமக்கு எது நன்மையை தரும் ஸ்ரேயஸ்னா. பிரேயஸ்னா வாட் இஸ் அக்ரியபிள் டு அஸ், வாட் இஸ் குட் ஃபார் அஸ், வாட் இஸ் அக்ரியபிள் டு அஸ். இந்த ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குன்னு கேட்டா நிச்சயமா இருக்கு. நச்சிகேதஸ் வந்து யமலோகத்து படம் கட்டோபனிஷத்துல வரக்கூடிய கதை. அப்ப யமன் சொல்ற இந்த உலகத்துல ரெண்டு விஷயங்கள் இருக்கு, ஸ்ரேயஸ் ஒன்று இருக்கு பிரேயஸ் ஒன்று இருக்கு. ஜனங்க எல்லாரும் பிரேயஸ் பக்கம் தான் போறா, ஸ்ரேயஸ் பக்கம் யாரும் வரமாட்டேன்றா. ஏன்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க, நல்லா இருக்கிற விஷயம் எல்லாம் நமக்கு அக்ரீவலா இல்ல, அக்ரீவலா இருக்கிற விஷயம் நல்லாவும் இல்லை, நன்மையும் கொடுக்கறது இல்லை. சாப்பிட்றதுதான் முக்கியமான விஷயம், அதை எடுத்துனா எல்லாம் புரிஞ்சிடும். இப்ப நமக்கு எதெல்லாம் உடம்புக்கு நல்லதோ அதெல்லாம் பாருங்க, ஒண்ணு கசப்பா இருக்கும் இல்ல வேற டேஸ்ட், கண்டிப்பா ஸ்வீட்டா இருக்காது. அப்ப எதெல்லாம் ஸ்வீட்டா இருக்கோ நல்லா இருக்கு சாப்பிடறதுக்கு. அப்ப குட்னா அந்த நன்மைக்காக குட் இல்ல, இட் இஸ் குட் டு டேஸ்ட். ஆனா கண்டிப்பா உபாதை பண்றது நேச்சுரலாவே மனுஷனுக்கு இருக்குன்றது. குழந்தைகளை எடுத்துக்கோ, வேப்பம்பு சாப்பிட்டு பண்ணி போட்டேன்னா அது ரெண்டாம் பட்சம் தான். ஏதோ ஒரு ஃப்ரைகி பண்ணி போட்டேன்னா அது முதல்ல சாப்பிட்றது ரெடியா இருக்கா, ஏன்னா வாய்க்கு ருச்சியா இருக்கு. அப்ப எல்லாருக்கும் நமக்கு ஒரு நேச்சுரல் டெண்டன்சி இருக்கு, ஸ்ரேயச தள்ளிட்டு பிரேயஸ் பக்கம் போறது. இது மாடர்ன் ரிசர்ச் கண்டுபிடிச்சிருக்காங்க. அமெரிக்கால என்ன பண்ணா, ஒரு பசங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுக்காக, ஃபியூச்சர் லைஃப் எல்லாம் எப்படி வருவான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக, ஒரு பத்து இருபது பசங்க வச்சுங்க, ஒரு டெஸ்ட் இது சொல்லுவா, அதுக்கு சாம்பிள் எடுத்துட்டு அவகிட்ட ஒரு பீஸ் ஆஃப் கேக் கொடுத்தா எல்லாருக்கும் சாப்பிடறதுக்கு. 90% பசங்க முதல்ல கிரீமை சாப்பிட்றதுங்க, சாப்பிட்டு கடைசியா தான் கேக்கை சாப்பிட முடியாம போட்டாப்ல இருக்கு. அந்த ஒரு 10% பசங்க மட்டும் முதல்ல பாட்டம்ல இருந்து இந்த கேக்க சாப்பிட்டுட்டு கடைசியா கிரீம். இன்னும் ஒரு விசித்திரமா இருக்கு, எப்படி இந்த 10 பசங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி தாட் வருது. அவன் அனலைஸ் பண்ணா அந்த 10% பசங்க தான் ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே ஹோம்ஒர்க்கை முதல்ல எழுதிட்டு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் படிச்சுட்டு அப்புறம் விளையாட போன பசங்க. இந்த 90% பசங்க வந்த உடனே பேகை தூக்கி எம்மாத்த பசங்க மாதிரி ஹால்லயே போட்டுட்டு லஞ்ச் பேக் இடத்துல இருக்கு ஷூவை கட்டி அங்க போட்டு முதல்ல விளையாடுறதுக்கு ஓடின பசங்க. இது எப்படிதான் இருக்குன்னா, இது சொல்ல முடியல. அது ஸோ நேச்சுரலாவே எல்லாருக்கும் அந்த பிரேயர்ஸ் பக்கம் போற டெண்டன்சியானது இருக்கு. யார் அந்த பிரேயர்ஸ விட்டுட்டு ஸ்ரேயஸ் பக்கம் போறாள் சின்னதுலயே, அவளால வந்து சக்சஸ் பக்கம் போக முடியாதுன்னு அவன் இன்னைக்கு சயின்ஸ் இது ரிசர்ச் பண்ணி சொல்றான். பட் இதெல்லாம் இந்த டிஸ்கஷன்லாம் எப்பயோ முடிச்சாச்சு. இதெல்லாம் ஸ்ரேயஸ் என்ன பிரேயர்ஸ் என்ன? அப்ப அர்ஜுனன் சொல்றான், எனக்கு அதுதான் ஸ்ரேயஸ்ன்னு தோன்றது, எனக்கு அதுதான் ஸ்ரேயஸ், எதுனா நான் பிச்சை எடுக்க போறேன், பிக்ஷா வந்துடுறதுக்கு போறேன், என விட்டுடு அப்படிங்கிற ஸ்ரேயோ ஸ்ரேயா போக்தம் பைக்ஷம் அபீக லோகே இங்கேயே. ஏன்னு கேட்டா, அத்வார்த்த காமாம்சு குருன் இகைவ புஞ்சீய போகான் ருதிர பிரதிக்தான். அர்த்த காமாகனா இப்ப ஒரு ஆர்குமெண்ட் வரலாம், அவளுக்கு ஒரு கால் ராஜ்யத்துல இன்ட்ரெஸ்ட் இல்ல வச்சுக்கோ, கௌரவாதிகள் பீஷ்ம துரோவாதிகள் ராஜ்யத்துல இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஏதோ வெறும் சண்டைக்கு வந்திருக்கா, அப்பனா அவள் அடிச்சுட்டாது ஒருவேளை நான் போய் ராஜ்யத்தை அனுபவிக்கலாம். ஆனா அர்த்தகமாக அவளுக்குலாம் ராஜ்யத்தை இன்னும் உட்காந்துருக்க ஆண்டு இருக்கா, அவ தந்தைக்கு வந்தது ராஜ்யத்தை ஆளுன்ற ஆசைதான். இது எப்படி இருக்குன்னு கேட்டா அர்ஜுனன் சொல்றா, சுவாமி தேசிகன் சொல்ற, சுதிதானாம் ஓதன ஹரணவத் இது பாவக அப்படிங்கிற ஒருத்தன் பயங்கர பசியில இருக்கான், அப்பதான் அவனுக்கு சாப்பாடு கிடைச்சிருக்கு, அதை வச்சுட்டு சாப்பிடலாமான்னு உட்காந்துருக்கா வச்சுருக்கோம். அப்ப போய் ஒருத்தன் அந்த பிடிங்க வந்தாலும் எப்படி இருக்கும், அவனுக்கு சாப்பிட சாப்பிடணும் உட்காண்டிருக்கா பாவம், இல்ல பாய் சாட்டின் இருக்கான், அத்த போய் ஒருத்தன் புடிங்க அப்படின்னு அந்த மாதிரி இருக்கான் அர்ஜுனனுக்கு. அவளோ அதை வந்து அனுபவிக்கணும் ஆசையில இருக்கா. அப்படிப்பட்டவாளை போய் நான் அடிச்சு இல்லையா, கதம் புஞ்சிய எப்படி நான் அனுபவிக்கிறது, சரி கொண்டுட்டு பண்ணலாம்னா போகான் ருதிர பிரதிக்தான், ருதிர பிரதிக்தான் ரத்தத்தினாலேயே அவ ரத்த கரையெல்லாம் படிச்சிருக்குமா இல்லையா, அதுல அவளை கொண்டுட்டு பீஷ்மர் உட்காந்து த்ரோன்ல நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு நாளைக்கு எங்க தாத்தா உட்காந்துருந்தாரு அப்படின்னு தோணுமா இல்லையா, அதனால நான் எப்படி போய் பண்றது அப்படின்னு மேல ஒரு ஆர்குமெண்ட் போடுறான். அதுக்கு பாஷ்யகாரர் சொல்றார், புனரப்பி பார்த்தஹ ஸ்னேக காருண்ய தர்மா தர்ம பயாகுலஹ பகவதுக்தம் ஹிததமம் அஜானன் இத உவாச்ச. திருப்பியும் பார்த்து என்ன பண்றான்னு கேட்டா, ஸ்னேக காருண்ய தர்மா தர்ம பயாகுலஹ, இதே பதங்களை தான் யமனாச்சர் யூஸ் பண்றார். அப்பப்ப அந்த பதங்களை எடுத்து பாஷ்யக்காரன் யூஸ் பண்றாரு. ஸ்னேக காருண்ய தர்மா தர்ம, லவ் அண்ட் கம்பேஷன், அதனால தர்மம் எது அதர்மம் எதுன்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கக்கூடிய அர்ஜுனானவன், பகவத் உக்தம் பகவான் சொன்ன ஹிததமம், ஹிததமம்னா ரொம்ப நன்மையை விளைவிக்கக்கூடிய அதை அஜானன், ஜானன்னா அறிந்து கொண்டு, அஜானன்னா தெரிஞ்சுக்காமையே திருப்பி இதை சொன்னான். என்ன சொன்னான், பீஷ்ம துரோணாதிகான் பகுமந்தவியான் குருன் கதமகம் ஹனிஷ்யாமி கதந்தராம் போகேஷு அதிமாதசக்தான் தான் ஹத்வா தைஹி புஜ்யமானான் தானேவ போகான் தத் ருதிரேன உபசிச்ய தேஷு ஆசனேஷு உபவிஷ்ய புஞ்சீய. எப்படி போய் நான் அவளை சண்டை போட்டு இது பண்றது, ஏன்னா போகேஷு அதிமாதசக்தான், அவளும் அந்த போகத்துல ஆசைப்பட்டு நாங்க உட்காந்துருக்கா, அப்படி இருக்கவாளை போய் நான் கொண்டுட்டு தைகி புஜ்யமானான் தானேவ, அவளால் அனுபவிக்கப்படக்கூடிய அந்த போகங்களை தத்ருதிரே ருதிரேன அவளுடைய ரத்தத்தினால உபசிச்சியன தெளிச்சு இல்ல தொட்டுண்டு, உபசேஷனம்னு பேரு, ஊர்காக்கல உபசேஷனம்னு பேரு, தொட்டுக்கிறதுக்குள்ள உபசேசனம் பேரு. தேஷு ஆசனேஷு உபவிஷ புஞ்சிய, அவளுடைய ஆசனத்தை உட்காந்து எப்படின்னா என்ஜாய் பண்றது. அதனால என்ன சொல்றா, என்னால முடியாது, நான் பைக்ஷத்துக்கு போறேங்கிறான். பட் கிருஷ்ணர் மேலே சொல்ல போறார், ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணஹா பரதர்மாது பரதர்ம அனுஷ்டானாது. நம்மளுடைய தர்மத்துல கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தா கூட நமக்கு ஸ்ரேயஸ், நமக்கு அந்த தர்மம் ஒன்னா வரும் போலக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு போனா அதனால பிரயோஜனம் கிடையாது. அவாவா அவ தர்மத்தை பார்க்கணும் சொல்றார். இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் மெசேஜஸ், அதாவது வர்ணாசிரம தர்மங்கள்லாம் வந்து ஹாஸ் பீன் தேர். எதுக்கு அதுக்கெல்லாம் பேசிஸ் இருக்குன்னு இன்றைக்கு நிறைய டிஸ்கஷன்ல சொல்றா, அப்படிலாம் இல்லை இப்படிலாம் இல்லைன்னு. அதெல்லாம் நம்மளா நம்ம நம்மளோட மத்தியை கொண்டு, ஆனா இது வந்து நல்ல வெல் எஸ்டாப்ளிஷ்டு சிஸ்டம். அவாவா அவ தர்மத்தை தான் ஃபாலோ பண்ணுன்றதுக்கெல்லாம் அதுக்கு ப்ரெசிடென்ஸ் இருக்கு. இப்ப அர்ஜுனன் சொல்றான், ஸ்லோவா அவனுடைய லெக்சரை முடிக்க போறான். தெரியல இப்போ எது வந்து பெட்டர் தெரியல, நம்ம அவாலை கொள்றதா இல்ல அவால் நம்மளை கொள்றதா, இது யாரு ஜெயிக்க போறான் தெரியாது. இப்போ யாரோட வெற்றி நன்மை இருக்கு நமக்கு தெரியல இப்போ அப்படிங்கிறான். நச்ச ஏதத் வித்மஹா, நச்ச ஏதத் வித்மஹா, இது நமக்கு வி டு நாட் நோ. வீனா மேபி கிருஷ்ணனை பார்த்து சொல்லலாம், இல்லாட்டி எங்களுக்கு வச்சுக்கலாம், எங்களுக்கு தெரியல. கதரன்னஹா கரியஹா, எது பெட்டர், எதுவா ஜெயேம எதிவா நக ஜெயேயு, தே நாம ஜெயிக்கிறது பெட்டரா இல்ல அவங்களை ஜெயிக்கிறது பெட்டரான்னு தெரியல. யானேவ ஹத்வா, ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுறது என்ன கேட்டா, யானேவ ஹத்வா ஜிஜீவிஷாமஹ, யார கொண்டுட்டு நம்மளும் உயிரோடு இருக்க மாட்டோமோ அவாதான் இங்க இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாம் பாந்தவா, எல்லாரையும் கொண்டுட்டு அப்படி ஒருத்த உயிரோடு இருக்கான்னா நிம்மதியா இருக்க முடியுமா? சில பேர் சொல்றாருன்னா இதுக்கு விஷத்தை சாப்பிட்றதே மேல். ஆனா என்ன தாத்பரியம்னா, இறந்தே போலாம் இருக்கு, இப்படி ஜீவிக்கிறதே வேஸ்ட்னு சொல்றாரு. அது மாதிரி இவா இவாளுக்காக நம்ம இருக்கணுமே, அவாலையே கொண்டுட்டு யானேவ ஹத்வான ஜிஜீவிஷாமஹ தே வஸ்திதாக தே அவஸ்திதாக அவாதான் கருந்து இருக்க தாரதராஷ்டிராக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஸ்லோகம் இது கீதையில. இது வந்து அர்ஜுனன் வந்து கிருஷ்ணனை பார்த்து சொல்ற ஸ்லோகம். இருந்தாலும் நம்ம எல்லாருமே வந்து அனுசந்தானம் பண்ணலாம். சம்பிரதாயத்தில் இருக்கிற ஒரு ஸ்லோகம் இது. எப்பப்பெல்லாம் நமக்கு ஒரு புத்தி சாஞ்சல்யம் இருக்கோ, நமக்கு ஒரு பாதை தெரியாமல் இருக்கோ, இல்லை சஞ்சலம் ஏற்படுறதோ, அப்பெல்லாம் பகவானை தியானிச்சு இந்த ஸ்லோகத்தை சொல்லலாம். கார்பண்யதோஷோ பகத ஸ்வபாவா இச்சாமி த்வாம் தர்மதம் மூடசேதாஹ யச்ரேயஸ்யான் நிச்சிதம் ப்ரூஹிதன்மே சிஷ்யஸ்தேஹம் ஷாதி மாம் த்வாம் ப்ரபன்னம். கார்பண்ய தோஷ உபஹத ஸ்வபாவஹ த்வாம் பிரச்சாமி அஹம் தர்ம சம்மூட சேதாஹ யத் ஸ்ரேயஸ்யாத் நிஷ்சிதம் ப்ரூஹி தன்மே தன்மே தன்மே சிஷ்யஹ தே அஹம் ஷாதி மாம் த்வாம் ப்ரபன்னம் அப்படிங்கிறான். தர்ம சம்மூட சே, நிறைய விசேஷங்கள் தனக்கே போட்டுக்கிறான். நான் எப்படிப்பட்டவன் கேட்டா, கார்பண்ய தோஷ உபகத சுவாவ தர்ம சம்மூட சேதாக ரெண்டு பிளஸ் சிஷ்யா மூணு. அதனால ஷாதி ஷாதி ஷாதினாலே கட்டளை எடுன்னு அர்த்தம். கமாண்ட் மீ இல்ல டெல் மீ ஃபார் ஷுர். எது ஸ்ரேயா, நாலாவது ஸ்லோகத்தை அஞ்சாவது ஸ்லோகத்தை சொன்னா, ஸ்ரேயோ போக்தும் பைக்ஷமதி இவ்வளோக்கே தானே முடிவு பண்ணிட்டா. இது வந்து லூசிங் ஆர்கியூமெண்ட், லூஸ் பண்றவா பத்தி வச்சுக்கலாம். ஆர்கியூ நிறைய பேசுவா, கடைசியில் பேசிட்டு அவளே ஓஞ்சி விடுவா, இது மாதிரி என்ன சொல்றதுன்னு தெரியல, அதனால நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி. இப்ப அர்ஜுனன் சொல்லியிருந்தனா, என்னால முடியல. ஏன்னா அவனுக்கே தெரியறது கார்பண்ய தோஷ உபகத உபகத சுபாவ. சுபாவம்னால என்னன்னு கேட்டோம்னா நேச்சுரல் பொசிஷன், நேச்சுரல் பொசிஷன். உபகத சுபாவம்னா நேச்சுரல் பொசிஷன்லேருந்து தள்ளி வந்தது. எதனால, கார்பண்ய தோஷத்தினால. கார்பண்யம் கார்பண்யம்னாலும் கிருபணதா, கிருபணகான லோகத்தில் மைசர்னு அர்த்தம், கஞ்சன் அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, ஒரு கையால் ஆகாததனம், ஒரு கையால் ஆகாதனம் சொல்லுவோம். அதாவது அனேபிள் டு இன்கேபபிள். ஏன் இந்த இன்கெபாசிட்டி வந்துருத்துனா, தர்மம் எது தர்மம் எதுவும் தெரியல. ஸோ அந்த புத்தி போயிடுத்து. இப்போ புத்தி நல்லா இருந்ததுன்னா ஒரு திடத்தா இருக்கும், இல்ல இதுதான் கரெக்ட் இதுதான் நாட் கரெக்ட்னு. ஆனா அந்த கன்ஃபியூஷன் ஜாஸ்தியானதுனால இப்ப ஒரு கிருபணத்தா வந்துட்டு வருது. ஆனா எது சரி எது தவறு தீர்மானிக்க முடியாத ஒரு நிலை, ஒரு இன்கெபாசிட்டி நிலைமை இருக்கு, இன்கேபபிள். அப்படிப்பட்ட அந்த ஒரு பாவம், அதனால என்னாச்சு உபகத சுபாவ, அதனால என்னுடைய சுபாவத்துல தள்ளி போயிட்டேன். அதனால என்ன பண்றேன், துவாம் பிரிச்சாமி உண்ட நான் கேட்கிறேன். தர்ம சம்மூட சேதாகா, சம்மூடனா குழம்பி போன, தர்மம் சேதஸ்னா மைண்டு, மனசுல இப்ப தர்மம்னா எதுவும் தெரியலன்ற. இப்ப முன்னாடி நம்ம பார்த்தோம் அர்ஜுனன் சொல்றான், எதிர்ப்பி அவளுக்கு தர்மம்னா எதுவும் தெரியல, நமக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆர்கியு பண்றான். ஆனா மகாபாரதத்தை பார்த்துட்டு துரியோதனாதிகளுக்கு வந்து தர்மம் தெரியாததுன்ற இல்ல, துரியோதனோட வச்சனமே இருக்கு ஃபேமஸா, அகம் ஜானாமி தர்மம் தான் கிருஷ்ணன் கிட்ட, தர்மமானது எனக்கு தெரியும், ஆனா நமே பிரவிருத்தி, எனக்கு பிரவர்த்திக்கிறது தான் மனம் இல்லையே ஒழிய தர்மம் எதுவும் தெரியும். ஜானாமி அதர்மம் நமே நிவர்த்திங்கிறான், எனக்கு அதர்மம் எதுவும் தெரியும் ஆனா அதுல போகாம இருக்க முடியல. அப்படி நம்மள பாதி பேர் வந்து துரியோதனன் மாதிரிதான், நமக்கு தெரியறது எது தர்மம் எது அதர்மம் தெரியாமலாம் இல்ல, இருந்தாலும் ஏதோ சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கோம், என்ன பண்றது வேற வழி இல்ல, ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டு இருக்கோம். சோ துரியோதனா யாரோ அங்கேயோ இருக்கா நினைச்சுக்க வேண்டாம், நம்மளுக்குள்ளயே அந்த துரியோதனத்தை கொஞ்சம் இருக்கு இல்லையா, தெரிஞ்சும் சிலதை பண்ணிட்டு இருக்கோம் தெரியாம பண்ணிட்டு இருக்கோம்ன்ற மாதிரி. அப்ப தர்ம சம்பூட சேத்தாக, இப்ப எனக்கு தர்மம்னா எதுவும் தெரியல, அதனால வந்து நீ எனக்கு உபதேசம் பண்ணணும். எத் ஸ்ரேய சியாத், சியாத்னா நிச்சிதமா, நிச்சிதம் ப்ரூஹி, நிச்சயமாக எனக்கு சொல்லு. மே தத்து மே, அது எனக்கு யார், நான் சிஷ்யஹ தே தவ சிஷ்யஹ, அகம் ஷாதி மாம் துவாம் பிரபன்னம். அதுக்கு மேல கடைசியா போட்டான் சரணாகதி அடைஞ்சிட்டன், பிரபன்னஹா பிரபன்னான சரணாகதன். இப்ப சரணாகதி அடைஞ்சிட்டா வச்சுக்கோங்க, அவங்ககிட்ட நம்ம எதுவும் மூடி மறைக்க முடியாது, ஃபுல்லா சொல்லியானோம். ஏன்னா விஸ்வாசம் ரொம்ப முக்கியம் சரணாகதி இல்ல, நம்மள விஸ்வசிச்சு ஒருத்த ரூட் கேட்கணும் வச்சுக்கோங்க, வழியில வேற வழியில சார் சொல்லுங்க சார், நம்ம கண்டிப்பா சுத்தி வரக்கூடாது, நம்ம போயிட்டு இப்படியும் போலாம் அப்படியும் போலாம் அப்படியும் போலாம் வச்சுக்கோங்க, எங்க போவோம், கரெக்டா சொல்லுப்பா நல்லபடியா பேசணும்னு கேட்கணும் வச்சுக்கோ, அப்ப தெளிவா சொல்லணும், நேரா போ லெப்ட்ல போ ரைட்ல போ சொல்லணும். அது மாதிரி துவாம் பிரபன்னம், இப்ப நான் உன்ன சரணாகதி அடைஞ்சிருக்கேன், எனக்கு நிச்சயமா ஒரு வழியை சொல்லு, என்னால முடியல, ஐ எம் டயர்ட் ஆஃப் ஆர்கியூங் தான் அர்த்தம், எல்லா ஆர்கியூமெண்ட் பிளேஸ் பண்ணா இனிமேல் ஐ டோன்ட் ஹாவ் எனர்ஜி டு ஈவன் ஆர்கியூ, நாட் ஒன்லி டு ஃபைட் நாட் ஈவன் டு ஆர்கியூ, அதனால வந்து தயவு செஞ்சு எனக்கு எனக்கு வந்து சொல்லு அப்படிங்கிறான். இப்போ இந்த ஸ்லோகத்துல வந்து நமக்கு ஒரு இதுன்னு கேட்டேன்னா, குரு அதாவது ஞான சம்பாதனம் நினைச்சு நமக்கு அந்த பாவம் இருக்கணும், எந்த வத்தியிட்ட போய் கேட்கிறோமோ நமக்கும் அந்த பாவம் இருக்கணும் முதல்ல, அந்த விசுவாசம் அந்த குரு சொல்ற வார்த்தையில, அப்பதான் நமக்கு அந்த விஷயமானது உள்ள போகும். முதல்லயே இட் டஸ் நாட் மீன் விஷ் நாட் கொஸ்டின், கொஸ்டின் தரமா பண்ணலாம், ஆனா ஒன்னு ஆல் கொஸ்டின்ஸ் கனாட் பி ஆன்சர் தினந்தேர், நமக்கு அந்த பக்குவம் இருக்கு அது புரிஞ்சுக்கிறதுக்கு. ரெண்டாவது அது அவுட் ஆஃப் கண்டெக்ஸ்டாகவும் இருக்கலாம், பின்னாடி வரப்போறதா இருக்கலாம். ஸோ அந்த பாவத்தை எப்படி நம்ம வச்சுக்கணும் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்லோகமானது இருக்கு, ஒரு ஒரு பிரபன்னத்தை அதில் இருக்கணும். அப்புறம் சொல்றாங்க கடைசியா, நஹி பிரபஷ்யாமி மமாபனுத்யாத் உச்சோகமுச்சோஷணம் இந்திரியானாம் அவாப்ய பூமாவத பத்மிருத்தம் ராஜ்யம் சுராணாமபி சாதிபத்தியம். கடைசியா ஒத்துனட்டான், நஹி பிரபஷ்யாமி மம அபனுத்யாத் யச்சோகம் உச்சோஷணம் இந்திரியானாம், அதாவது அப்படிப்பட்ட குழப்பத்தில் இருக்கச்சு இந்திரியங்கள்னா அப்படியே விடவெடுத்து இருக்கு, ரொம்ப உஷ்ணமாயிடுது உடம்பே, இந்த இப்படிப்பட்ட இந்த சோகமானது இப்ப வெளியில ஆவி பவிச்சு உடம்பு பூரா பரவி இருக்கு, இந்த சோகமானது இப்ப இப்படிப்பட்ட சோகத்தை தணிக்கிறதுக்கு நஹி பிரபஷ்யாமி, எனக்கு தெரியல, ஐ டோன்ட் சி எ சொல்யூஷன் இன் சைட் விச் கேன் பிளீஸ் மீ நவ். எது அவாப்பிய பூமௌ அசபத்னம் ரித்தம், அசபத்னம் ரித்தம், சபத்னம்னா எனிமி, அசபத்னம்னா எனிமியே இல்லாம வித்தவுட் எனி அப்சக்கல், இந்த பூமியை சொல்றியா, ஒருவேளை இந்த பூமியை அடைஞ்சா சரி நான் சண்டை போட போறேன் டவுட்டா இருக்கு, பட் சண்டை போட்ட அப்புறமா எனக்கு இந்த பூமி கிடைக்கும்னு ஒரு நிச்சயமா இருக்கு, எனக்கு அதுல ஆசை இருக்கு, சரி சில பேர் சொல்லணும் கொன்னா பாவம் தின்னா போச்சுன்னு சொல்ற மாதிரி, சரி நான் ஜெயிச்சு விடுறேன் அப்படியாவது அதுவாவது பார்க்கலாம்னு கேட்டா அதுவும் இல்லை, சரி இந்த பூமி தான் அப்படின்னு கேட்டா சுராணாமபி ராஜ்யம், சுராணாமபி ராஜ்யம் சாதிபத்தியம், தேவலோகத்தை கொடுக்கன்னு சொன்னா கூட எனக்கு இப்ப அதெல்லாம் எதுவுமே, ஐ டோன்ட் சி எனி திங் விச் கேன் பிளீஸ் மீ நவ், ஐ வாண்ட் யூ டு டெல் மீ வாட் இஸ் ரைட், ஐ எம் நாட் எபிள் டு ஃபைண்ட் அவுட் ஃபார் மை செல்ஃப். இந்த கடைசியா தன்னுடைய ஒரு லெக்சரை முடிச்சுன்றான் அர்ஜுனன். இப்ப பகவானுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறான் பேசுறதுக்கு. ஏவம் பாஷ்யகாரர் சொல்றார், ஏவம் யுத்தம் ஆரம்பிய நிவர்த்த வியாபாரான் பவதஹ தார்த்தராஷ்டிராஹ பிரசஹ்ய அந்யுஹு இதி சேத் அஸ்து தத் பதலப்தி விஜயாத் அதர்மியாத் அஸ்மாகம் தர்மா தர்மம் அஜானத்பிஹி தைஹி ஹனமேவ கரீயஹ இதி மே பிரதிபாதி இதி உக்த்வா யத் மஹ்யம் ஸ்ரேயஹ இதி நிஷ்சிதம் தத் சரணாகதாய தவ சிஷ்யாய மே ப்ரூஹி இதி அதிமாத்திர கிருபணஹ பகவத் பாதாம்புஜம் உபசசார. பாட்சிக்காரருடைய சைலி பகவத் பாதாம்புஜம் உபசசார. அவன் இப்படி போட்டோலாம் பார்க்கணும் இப்படி இருந்தான்னு சொல்லிட்டு, பட் என்ன தாத்பரியங்கள் திருவடியை அடைந்தான். எப்படிப்பட்ட திருவடி? தாமரை இல்லையா, பகவத் பாதாம்புஜம், அந்த பாத அம்புஜம் திருவடி தாமரையை உபசசார அடைந்தான். என்ன சொல்லிட்டு? ஏவம், இது சஞ்சயன் சொல்றோம், சஞ்சயனாலும் திருதராஷ்டிரன் சொல்லிட்டு இருக்கான். ஏவம் யுத்தம் ஆரம்பிய, யுத்தத்தை ஆரம்பிச்சுட்டு நிவிருத்த வியாபாரான், நிவிருத்த வியாபாரம்னா வியாபாரத்திலேருந்து இப்ப நிவர்த்தி ஆயிட்டாங்க, சண்டை போடலன்னு ஒதுங்கிட்டாயிருக்கும். பவத்தக தார்த்தராஷ்டிராக பிரசஹ்ய ஹன்யுஹு, சரி இவாத நிவிருத்தாலே ஊட்டு இல்லாமல் விடாம துரத்தின்னு வந்து அவா அடிச்சா உரால கொள்றான்னு இருந்தா கூட இது சேர் அஸ்து ஓகே நோ ப்ராப்ளம். தத் வதலப்த விஜயாத் அதர்மியாத் அஸ்மாக்கம் தர்மா தர்மம் அஜனாத்பிஹி அஜானத்பிஹி தைஹி ஹரணமேவ கரியா. நமக்கும் ஒருவேளை தர்மம் எது அதர்மம் குழப்பத்தில் இருக்கும், பட் அவளுக்கு அந்த குழப்பமே இல்லை. அப்படி அவள் நம்ம அடிச்சா கூட அதுவே கரியா, அதுவே நம்ம பெட்டர்னு தோன்றது. இதுமே பிரதிபாதி இது உக்துவா எத் மகியம் ஸ்ரேயா இது நிச்சயம், எது எனக்கு ஸ்ரேயசோ அது நிச்சயம் நிச்சயமாக சரணாகதாய தபசிஷ்யாய, சிஷ்யனா இருக்கலாம் சரணாகதி பண்ணாம இருக்கலாம், இல்ல சரணாகதி பண்ணிட்டு எதுவும் கேட்காம இருக்கலாம், அப்படியும் இல்ல சரணாகதியும் பண்ணிட்டு இப்ப சிஷ்யனாவும் இருக்கான், எனக்கு இதை சொல்லணும்னு கேட்டு இருக்கான், யாச்சகம் பண்ணிட்டு இருக்கான். அப்படிப்பட்ட எனக்கு ப்ரூஹி இது அதிமாத்திர கிருபணஹா, அதிமாத்திர கிருபணஹான ரொம்ப அந்த ஒரு சோகத்தினால ரொம்பவும் பீடிக்கப்பட்டவனாக அர்ஜுனன் இவ்வாறு கூறினான்னு சொல்றார். சஞ்சய் உவாச்ச ஏவம் உக்வாரிஷியே கேஷம் குடாகேஷ பரந்தபா நயோத்ச இது கோவிந்தம் உக்த்வா தூஷ்ணிம் பபுவஹா. தூஷ்ணிம் பபுவஹா, இப்ப பேசவும் இல்லை, போயிட்டாடா, முன்னாடி சண்டை போட மாட்டேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தா, இப்ப பேசியும் குறைச்சிட்டான். தூஷ்ணிம் பபுவஹா ஏவம் உக்த்வா ரிஷிகேஷம், ரிஷிகேஷன் கிட்ட, ரிஷிகேஷனிடம் இப்படி கூறிவிட்டு குடாகேஷா பரந்தபா, எப்படிப்பட்டவன், தூக்கத்தை வென்றவன் பரந்தபா, ந யோத்ஸ்யாமி ந யோத்ஸ்ய, ரெண்டு பாடம் இருக்கு. இது கோவிந்தம், கோவிந்தன் பேருக்கு ரொம்ப விசேஷமான அர்த்தங்கள்லாம் இருக்கு கலியுகத்துல. கோவிந்தன் காம் விந்ததி இது கோவிந்தா, அந்த கோக்கே நிறைய அர்த்தம் இருக்கு. கோதான் சொல்றேன், வாக்கு, பூமி, பசு, செல்வம், நிறைய அர்த்தம் இருக்கு. இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவன் தான் கோவிந்தகான்னு பேர். அப்படிப்பட்ட கோவிந்தனை உக்த்வா சொல்லிட்டு தூஷ்ணிம் பபுவஹா என்று கூறிவிட்டு அவன் வந்து என்ன ஆயிட்டான், இப்ப குவைட் ஆயிட்டான். இப்போ ஒரு சுவாரஸ்யம் இருக்கு இந்த ஸ்லோகத்துல, என்ன கிடையாதுன்னா, சமுவாச ரிஷி கேஷா பிரஹசன்னிவ பாரத சேனையோருபயோர் மத்தியே விஷீதந்தம் இதம் வச்சா. பிரஹசன்னிவ அப்படின்னு பதம் போட்டிருக்க, பிரஹசன்னிவ அப்படின்னா சிரிச்சுண்டே, சிரிச்சுண்டு கிடையா. இப்ப எதுக்காக கிருஷ்ணர் சிரிச்சார், எதுக்காக சிரிச்சார்னு கேட்டா நிறைய அர்த்தம் காண்பிக்கிறேன். தேசிகன் தன்னுடைய வியாக்கியானத்துல இதுக்குதான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல மாதிரி ஒரு அர்த்தம் இல்லையா. முதலே சொல்ல ஆரம்பிச்சிருப்பேன், என்னை சொல்ல விடல, இவ்வளவு நேரம் நீ பேசிட்டு இருந்தா சரி நிறுத்திட்டியா, தூஷ்ணியும் பபுவா சரி ஓகே நான் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு ஒரு அர்த்தம் வச்சுக்கலாம். இல்ல இப்படி முட்டாளா இருக்கியேன்னு அவர் நினைச்சார்னா தப்பு, ஏன்னா பிரபன்னன் ஆயிட்டான், பிரபன்னன் ஆயாச்சுன்னா தோஷத்தை பார்க்க கூடாது, இனிமேல் இப்படி இருக்கான். அதனாலதான் பகவானே பாக்கிறது இல்லை தோஷத்தை, பிரபன்னு சொல்லிட்டா எல்லாம் பிரபன்னாதான் அது தாதங்கம் கிடையாது, அப்படி சிரிக்கல கண்டிப்பா இல்ல. ரெண்டாவது என்னுடைய அவதாரமானது இப்பதான் பூர்த்தியாக போடுது, நல்ல வேலை இப்படி கேட்டேன் என்ன இந்த சான்ஸ் விட்டா அப்படி திருப்பி இது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமையாது அப்படின்னு இருக்கலாம். இல்ல நம்ம பண்ண கழகம் வேலை காட்டுறதுன்னு இருக்கலாம். நான் முதல்ல அவன் வந்து திருதராஷ்டிர தாத்ராஷ்டிரால காட்டுறேன்னு சொல்லிட்டு நேரம் என்ன பண்ண பீஷ்மரை திரோடனை காட்டு சொன்ன போட்டு சொன்ன உடனே அவனுக்கு அங்க மதி கலங்கிட்டான், சரி வேலை பார்த்துருதுன்னு நினைச்சிடலாம். இல்லாட்டி அதுக்கு மேல ஒரு காரணம் கேட்டா, சிரிச்சுட்டே ஏன் சொன்னாருன்னா சொல்ல போறது வேதாந்தம், எப்படினாலும் பாதி பேர் தூக்கம் வர போறது, அதை இவரு சீரியஸா சொன்னார்னு வச்சுக்கோ இன்னுமே தூக்கி போயிட போறா. அதனால பிரஹசன் இவ அப்படின்னா ரொம்ப அழகா அப்படி கேஷுவலா சொன்னார்னு அர்த்தம். இல்லாட்டி எப்பயுமே அவருக்கு மந்தஹாசம் இருக்கும், அவர் பேச ஆரம்பிச்சுன்னு சிரிப்பா மாறிடுச்சுன்னு அர்த்தமும் வச்சுக்கலாம். இப்படின்னா அதாவது இந்த வியாக்கியான எழுதுறவாளுக்கு அவளுடைய ஒரு சுத்தி வைஷ்ணவம். அவன் என்ன பண்ணலாம் இதெல்லாம் காண்பிச்சுக்கான், நம்மளா படிச்சு வச்சுக்கோ, சரி பிரகாசம் தீபா பாரத சிறு சின்ன சொன்னார்ன்னு போயிடும் மேல. அவா இதெல்லாம் சிந்தனம் பண்ணி பண்ணி எதுக்காக தெரிஞ்சிடலாம், இதுவா இருக்கும் அதுவா இருக்கும்னு காண்பிக்கிறான். அதனால வியாக்கியானத்துல படிக்கிறது ஒரு சுவாரஸ்யம். தமுவாச்ச ரிஷிகேஷ பிரகாசம் தீப பாரத சேனையோ உபயோர் மத்தியே பிஷிதுந்தம் இதம் வச்சா, இப்படிப்பட்ட வாக்கியத்தை இப்ப மேல இருக்கிறத சொன்னார்னு அர்த்தமாருது. அவ பாஷ்யக்காரர் சாதிக்கிறார், ஏவம் அஸ்தானே சமுபஸ்தித ஸ்னேஹ காருண்யாபியாம் அப்ரக்ருதிம் கதம் க்ஷத்ரியானாம் யுத்தம் பரமம் தர்மம் அபி அதர்மம் மன்வானம். இப்போ பின்னாடி 18 சொல்ல போற சாத்விக ராஜச தாமச, சாத்விக புத்தி இருக்கிறவாளுக்கு தர்மத்தை தர்மமா பாப்பா, ராஜச புத்தி இருக்கிறவாளுக்கு தர்மத்தை வேற மாதிரி புரிஞ்சு மாத்தி புரிஞ்சுக்கிறது ரொம்ப டேஞ்சரஸ். ஏன்னா டேக்கிங் லா இன் அவர் ஹேண்ட்ஸ், இல்லை நான் இப்படிதான் இன்டர்பிரேட் பண்ண சொல்ல தப்பு பண்ணுறேன் வச்சுக்கோங்க, தப்பாயிடும். தாமச புத்தி இருவாலும் விபரீதமாக புரிஞ்சுக்கிறது, அதர்மத்தை தர்மமாக புரிஞ்சுக்கிறது, தர்மத்தை அதர்மமாக புரிஞ்சுக்கிறது. இப்போ அர்ஜுனனுக்கு வந்துடக்கூடியது முழுக்க முழுக்க அஜ்ஞானத்தினால க்ஷத்ரிய தர்மம் இருக்கணும், சண்டை போடுறது தான் க்ஷத்ரியோட தர்மமே. இப்போ அஸ்தான ஸ்னேக காரணியாக்கு அதுவே அதர்மம் நினச்சுட்டாங்க, அதை போக்குறதுக்காக தான் பத்தியாத்மசாதம் சொல்ல போறாரு. அதாவது சமுபஸ்தித ஸ்னேக காருண்யாபியாம் அப்பிரகிருத்தி கதம், பிரகிருத்தின்ற வார்த்தைக்கு நிறைய நிறைய அர்த்தம் இருக்கு. பிரகிருத்தின் நேச்சர், அவனுடைய சுபாவம், அப்பிரகிருத்தின்னா சுபாவத்திலிருந்து நழுவிட்டாங்க. க்ஷத்ரியானாம் யுத்தம் பரமம் தர்மம், க்ஷத்ரியர்களுக்கு யுத்தம் போடுறதுதான் பரமம் தர்மமே. அப்பி அதை கூட அதர்மம் மன்வானம், அதை போய் அதையும் கூட அதர்மம் நினைத்துக் கொண்டிருக்கிற பிளஸ் தர்ம புபுத்சையா நினைச்சிட்டு நான் வரலன்னு இறங்கியும் போல இல்லையா, வேணாம்ப்பா நான் முடிவு பண்ணிட்டேன் நான் வரேன்னு கிளம்பியும் போல அப்படி சொன்னா கூட அவனுக்கே காண்டாத மைண்ட்ல ஒரு இது இருக்கு, புபுத்சானா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆசை. என்ன பண்றான், தர்ம புபுத்சையா, என்னால என்னோட அறிவை கொண்டு இனிமேல் இது தர்மம் இது அதர்மம்னு தெரியல. ஏன்னா நம்ம லைஃப்ல எதுக்காக அந்த ஸ்லோகத்தை இம்பார்ட்டன் சொன்னா, நமக்கு நிறைய சேலஞ்சஸ் லைஃப்ல வந்துட்டு ஒரு ஸ்டேஜ்ல நமக்கே தெரியல ஹவு டு ப்ரொசீட்னு, இப்படி போறது தப்பா ரைட்டான்னு தெரியல. அப்ப பெருமாள்கிட்ட போய் சரணாகதி அப்பப்ப, இதெல்லாம் வந்து மோட்சத்துக்காக பண்ண சரணாகதி இல்லை, இதெல்லாம் சிம்பிள் சரணாகதி. அப்பப்ப போய் ஒரு சரணாகதி எனக்கு வகையை காட்டு. ஏன்னா அந்த சமயத்துக்கு ஆச்சாரம் பார்த்து இருக்காரோ இல்லையோ எங்க போகணுமோ தெரியாதோ, நமக்கிட்டே வெப்பன் இருக்கு செய்யல, அதை கொண்டு எனக்கு இந்த நீ வழியை காட்டணும்னு தர்ம புபுத்சையா தர்மத்தை அறிந்து கொள்ளவும் பிளஸ் சரணாகதம் பார்த்தம் உத்திஷ்ய, சரணாகதனான பார்த்தனை உத்திஷ்ய உத்தேசிச்சு ஆத்ம யாத்தாத்ம ஞானேன யுத்தசிய பலாபிசந்தி ரஹிதசிய ஸ்வதர்மசிய ஆத்ம யாத்தார்த்திய பிராப்தியுபாய உபாயதா ஞானேன ச வினா அஸ்ய மோகோ ந சாம்யதி. அதாவது கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகத்தை சொல்ல போறார், பட் எல்லாத்துக்கும் மேல முதல்ல ஆத்ம ஞானம் போகணும். கர்மயோகம்னா என்ன புரிஞ்சுருக்கோம் அப்படின்னா எந்த விதமான ஒரு பலனை எதிர்பார்க்காம பண்றதுன்னு சொல்லிட்டு, ஆனா அப்படி அது அப்படி இல்லை. ஆக்சுவலா மோட்சத்தை குறிச்சு பண்ணச்சேதான் அது பலிக்கிறதே. அப்ப மோட்சத்துல ஆசை இருக்கா இல்லையா, மோட்சம் வேணும், பட் இந்த கர்மா கொடுக்குற பலன் ஆசை இல்லை, அதுதான் தாத்பரிய தவிர யாராலையுமே எந்த விதமான ஒரு பலனே இல்லாம காரியம் பாக்குறதுன்றது வந்து சாத்தியம் இல்லை. இதுல சொல்லப்படச்சே கூட மோட்சத்துல ஆசை வச்சுட்டுதான், எனக்கு மோட்சம் வேணாம்னு சில பேர் இருந்துட்டு இருக்கா. ஆச்சாரியம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இல்லையா, வேதாந்த தேசம் சொல்லச்சே வைகுண்ட வாசே வைகுண்ட வாசேபி நமே விலாசகன்னு வரதராஜ வஞ்சாத சொல்றார். அதாவது சில கண்டிஷன் சொல்றார், தொம்சே அதாவது நீ கோஷ்டியில் இப்படி பெருமாள் எழுதிருக்கார், இப்படி அற்புதமான நீ காட்சி கொடுத்துருக்க, உலக பாகவதெல்லாம் இங்க இருக்கா, உனக்கும் என் மேல பிரீத்தி இருந்து இவாளுக்கும் என் மேல பிரீத்தி இருந்து நான் இங்கேயே இருந்துடுறேனே வைகுண்டத்துக்கு வரணும் அப்படின்னு கேட்கிறார். அப்ப என்ன அர்த்தம்னா ஒரு ஸ்டேஜ் இதுவரை ஒரு பாவம் அப்படி சொல்ற காரியத்துக்காக மோட்சம் வேணாம்னு அப்படி தாத்பரியம் கிடையாது, ஏன்னா ஒரு பாவம், அந்த பாவத்துல அதிசயோக்திகள் வந்து. அப்ப சில பேர் என்ன பண்ணா பக்தியே போறோங்கிற மோட்சமே வேணாங்கிற முக்குந்த மலால சொல்லச்சே நாகம் வந்தேன்னு ஆரம்பிக்கிறார், நான் அவனும் இதுக்காக உன்னை வணங்கல அப்படிங்கிறாரு, எனக்கு பக்தி விட போறோம் அப்படின்னு. அப்ப எத்தையோ ஒன்று எதிர்பார்க்கிற அதுல அந்த பக்தியா தான் ஓடும். அப்ப அல்டிமேட் பலன் என்னவோ அது மேலதான் தவிர இதுல அவாந்தர பலங்கள்லாம் மொத்தத்தை விட்டுட்டு, அதனால அப்ப அதுக்கும் என்ன வேணும் கேட்டா ஆத்ம யாசாத்ம ஞானம் வேணும். முதல்ல சும்மா வந்து நிறைய பேர் இன்னைக்கு கர்மயோகம் பண்ணுன்னு சொன்னா ஒண்ணுமே புரிஞ்சுக்காம கர்மயோகம் பண்ண முடியும். அதுல எதுக்காக பண்ணு கர்மயோகம்? இங்க சொல்ல வந்த காரணம் என்னன்னு கேட்டா, ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டுத்தினுடைய ஸ்வரூபத்தை சொல்லி ஏன் நீ பண்ணணும், உனக்கு வேற கதி கிடையாது, இதுதான் உபாயம், இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, இதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு நிறைய பேர் கன்ஃபியூஷன் இல்ல, நான் கர்மயோகம் பண்ணுங்கன்னு சொன்னா அதுவே முதல்ல மீனிங்லெஸ்ஸா இருக்கு. எது கர்மான்னு முதல்ல தெரியல, அதுக்கு மேல கர்ம யோகம் பண்றேன்னு சொல்லிட்டு தானும் குழம்பி அடுத்த வாழையும் குழம்பி கடத்தில கடத்தில நீ யாருமே அங்கீகாரமே பண்ணலன்னு நிற்பா. கடத்தில பத்து வருஷம் கழிச்சு பாத்தேன்னா இது பாருக்கா இவ்வளவு தூரம் உழைச்சேன், இந்த ஒண்ணுமே பண்ணலன்னா யார் மனசுல பண்ண சொன்னா? முதல்ல யார் கர்மயோகம் நினைக்க சொன்னா? முதல்ல அதனால முதல்ல ஆத்ம யாத்தாத்ம யாத்தாத்ம யதாத்ம ஞானத்தை முதல்ல சொல்லணும். ஏன்னா ரெண்டாவது அத்தியாயத்துல இப்ப ஆத்மானா என்னன்னு சொல்லப்படுற, அந்த ஆத்மா பத்தி முதல்ல ஞானத்தை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் கர்மயோகத்தை சொல்லி ஞான யோகத்தை சொல்லி பக்தி யோகத்தை சொல்லி கொண்டு போறது. அதுக்காக ஆத்ம யாத்தாத்ம ஞானேன யுத்தசிய பலாபிசந்திரஹிதஸ்ய சுதர்மஸ்ய. இவருடைய கர்மா இப்போ யுத்தம் பண்றதுதான். க்ஷத்ரியன் பொதுவா சொல்லாம ஸ்பெசிபிக்காவே நீ சண்டை போடுன்னு சொன்னதுனால அதை ஜெனரலைஸ் பண்றோம், அதான் கர்மயோகமா. இப்ப அவருடைய கர்மா சண்டை போடுறது, அதனால அத அந்த மொமெண்ட்ல ஸ்வதர்மத்திய அந்த கர்மாவை எப்படி பண்ணணும்? பலாபி சந்திரஹிதஸ்ய, இந்த சண்டை போடுறதுனால நான் அவளை ஜெயிக்க போற ராஜ்யம் கிடைக்க போறது, இதெல்லாம் இது இல்லாம இது என்னோட கடமை. அப்ப கடமைன்ற பாவம் முதல்ல வரணுமா இல்லையா? இப்ப கடமைன்னு ஒருத்தர் நினைச்சிருந்தாருன்னா அந்த கடமைக்கு ஒரு பேசிஸ் வருமே, ஏன் கடமை அப்படின்னா, இது பரமாத்மா சொன்ன ஒரு திட்டம் சட்டம், அதை நான் ஃபாலோ பண்ணும். நித்திய நிமித்தி கர்மாலாம் பண்ணணும்னு விதிச்சிருக்காரு இப்போ. அப்ப பண்ணணும் விதிச்சதுனால அவன் அதை பண்ணணும். அதுல போயிட்டு அவன் ஒரு பலனை எதிர்பார்க்கறேன்னு சொன்னா பலன் இருக்க போறது, ஒழுங்கா பண்ணா சொர்க்காதிகள்லாம் கிடைக்க போகுதுன்னு இருக்கு. ஆனா இப்ப என்ன கேட்டேன்னா, அந்த என்னுடைய வேலையே அவன் கொடுத்துருக்க ஆகிய ஃபாலோ பண்றதுதான், அதுதான். அதை தவிர இதை என்னுடைய ஒரு இஷ்டத்துக்காக பண்ண போறது இல்ல. அப்ப பலாபிசந்தி ரஹிதசிய, பல அபிசந்தி ரஹிதசியனா இல்லாம எது யுத்தசிய ஆத்ம யாத்தாத்ம ஞானேன. சோ தன்னுடைய ஆத்ம ஞானத்தை தெரிஞ்சுட்டு இப்படிப்பட்ட யுத்தத்துல யுத்தத்தை பண்ணி ஆத்ம யாத்தார்த்திய பிராப்திபாயதா ஞானேன செவினா, அப்படி அந்த தர்மத்தை கர்மத்தை பண்ணி பண்ணி அதுக்கப்புறம் எஸ்டாப்ளிஷ் ஆகுது. ஞானம் எல்லாருக்கும் ஏற்படுறது, ஞானமானது எல்லாருக்கும் ஏற்படுறது, வைராகியம் கூட எல்லாருக்கும் ஏற்படுறது ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல ஏதோ ஒரு காரணத்தினால. அந்த கதையில வந்த நரி கூட வைராகியம் ஏற்படுறது இல்லையா? போய் குச்சி குச்சி பாக்குறது, அது மேல திராட்சை கிடைக்கல, சே இந்த பழம் புளிக்கும், இது மேல பக்கம் வரக்கூடாதுன்னு வைராக்கியம் ஏற்படுறது. ஆனா வேற பழம் கிடைச்ச போகாம இருக்க போறதுன்னா பழத்தின் பேர்லேயே வைராக்கியம் வரல, அந்த பழத்தின் பேர்ல வைராக்கியம் வந்திருக்கு. அப்ப வைராக்கியமோ ஞானமோ எல்லாருக்கும் ஒரு சமயத்துல வரதான் வருது, நமக்கே கூட தோன்றது. ஆத்தல் நகர விஷயங்கள்லாம் பார்த்தா சே என்ன இப்படி மாட்டிருந்தோம்னு தோன்றது, ஆனா அதை விட்டு போக முடியாது தானே, போக முடியாது, ஒண்ணு அடுத்த கஷணம் என்ன இருக்கு. அப்ப அந்த ஞானமானது ஃபேர்மா பிளேஸ் ஆக மாட்டேங்கிறது. ஏன் அது பிரம்ம பிளேஸ் ஆகுதுன்னா, கர்மயோகம் பண்ணி ஆத்ம சுத்தம் ஏற்படாததுனால மனசுல இருக்கக்கூடிய இதெல்லாம் போகாததுனால ஞானம் ஏற்பட்டாலும் திரும்பி திரும்பி என்ன ஆகும், விழுந்துட்டே இருக்கும். அதனால ஆத்ம யாத்தார்த்திய பிராப்திபாயதா ஞானேன செவினா அஸ்ய மோக ந சாமியதி. எதுக்கு சொல்றாருன்னா, வாஷிகாரனுக்கு யாராவது கேட்கலாம், அவனுக்கு வந்திருக்கிற மோகமோ சண்டை போட மாட்டேன்றது மட்டும்தான், அவனை சண்டை போட வச்சு புரிஞ்சுட்டா புரிய வச்சுட்டா போறேன்னு கேட்கலாம், இல்ல அப்படி அந்த மோகத்தை போக்கடிக்க முடியாது. ஆத்ம ஞானத்தை சொல்லி ஏற்படுத்தி கர்மயோகம் ஞான யோகம் சொல்லி அவனோட அது வராட்டி அவனோட மோகமானது சாந்தி அடையாது. இது மத்வா என்று எண்ணி பகவதா பரம புருஷேன அத்தியாத்ம சாஸ்திர அவதரணம் கிருத்தம். அத்தியாத்ம சாஸ்திரம்னா ஆத்மானம் அதிகிருத்தியன்னு அர்த்தம், அதி அதினாலே அதிகிருத்திய ஆத்மாவை முன்னிட்ட ஆத்மாவை பற்றிய சாஸ்திரம் அதான் அத்தியாத்ம சாஸ்திர அவதரணம் கிருத்தம். இப்ப இந்த 11வது ஸ்லோகம் 12ல இருந்து ஆரம்பிக்க போறது, 11 வந்து அது சும்மா ஒரு பீடிகை. இந்த 12வது ஸ்லோகத்திலிருந்து இப்ப அவர் ஆரம்பிக்க போறதுடைய உபதேசத்தை. ததுக்தம் அஸ்தானே ஸ்னேக காருண்ய தர்மாதர்ம தியாகுலம் பார்த்தம் பிரபன்னம் உத்திஷ்ய சாஸ்திராவதரணம் கிருத்தம்னு கீதார்த்த சங்கத்துடைய ஸ்லோகத்தை இங்க காண்பிக்கிறார். அதுதான் அப்படி யவனாச்சாரியர் சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு, தமே தம் ஏவம் தேகாத்மனோகோ யாத்தாத்மிய அஜான நிமித்த சோகாவிஷ்டம் தேகாதிரிக்த ஆத்மஞான நிமித்தம் ச தர்மம் பாஷமானம் பரஸ்பரம் விருத்த குணாநிமித்தம் உபயோகோ சேனையோ யுத்தாய உத்யுக்தயோகோ மத்தியே அகஸ்மாத் நிருத்யோகம் பார்த்தம் ஆலோக்கிய பரமபுருஷ பிரஹசன்னிவ இதம் உவாச. தம், தம்னா அவனை. எப்படி இருக்காவன்? ஏவம் தேக ஆத்மனோகோ, தேகத்துக்கும் ஆத்மாவுக்கும் அவனுக்கு குழம்பு போயிருக்கான் இப்போ. ஏன்னா முதல் அத்தியாயத்துல பார்க்கச்சே அவன் பேசுறதெல்லாம் பார்த்தா தேகம் வேற ஆத்மா வேறதான் பேசியிருக்கான். பித்ருலோகத்தை பத்தி பேசுறான், பித்ருலோகத்தை பத்தி பேசுறான் ஒருத்தர் சொல்றான்னா, அப்ப ஆத்மா வேற தேகம் வேறதுன்னு அர்த்தம். ஆத்மாவும் தேகமும் ஒண்ணு நினைச்சுன்னு தான் வச்சுக்கோங்க, பித்ருலோகமே கிடையாது. இப்ப இந்த லோகாயத்தால் சொல்றோம், இப்ப இருக்கக்கூடிய வரலன்னு சொல்றான் தேகமே ஆத்மா, தேகம் போச்சுன்னா ஒண்ணும் கிடையாது. இப்படியே அங்கேயே டெஸ்ட்ரக்ஷனால் திருப்பி வரப்போகுதுன்னு சொல்றான். அப்ப ஒன் பித்ருலோகத்தை பத்தி ஒருத்தர் பேசுறான்னா அவனுக்கு ஏதோ டிஃபரன்ஸ் தெரியுது. பட் திருப்பி நான் சொல்றா, இவாளும் கொண்டுட்டாலே இவாளும் போயிடுவாங்கிறான் திருப்பி. இப்ப அப்ப தேகம் போச்சுனா இவாளும் போயிடறான்ற எண்ணமும் இருக்கு. சோ என்ன இப்போ யாத்தாத்மிய அக்ஞான நிமித்தம் சோகாவிஷ்டம் தேகாத்திரிக்த ஆத்ம ஞான நிமித்தம் சே, ஒன்னு ஒரு பக்கம் தேகமும் ஆத்மா வேறன்னு பேசுறான், இன்னொரு பக்கம் தேக அத்திரிக்த ஆத்ம ஞான நிமித்தம் சே தர்மம், தேகத்தை காட்டிலும் ஆத்மா வேறன்னு நினைச்சிட்டு பித்ருலோகத்துக்கு போனா அவள்னா எல்லா கர்மாவும் லோபமாயிடும் சொல்றேன். தர்மம் பாஷமானம் பரஸ்பரம் பரஸ்பரம் விருத்த குணான்விதம், பரஸ்பர அதான் கன்ஃபியூஷனே டவுட் வர்றதுக்கு காரணம் கேட்டீங்கன்னா நமக்கு ரெண்டு விஷயங்கள் முரண்பாடா தெரியுது, இதுவும் இருக்கலாம் அதுவும் இருக்கலாம், அப்ப அந்த டவுட் வருது. அதனால உபயோகோ சேனையோகோ யுத்தாய உத்யுக்த யோகோ மத்தியே, ரெண்டு பக்கமும் சண்டை போடுறது ரெடியா இருக்கக்கூடிய அவால் நடுவுல அகஸ்மாத் நிருத்யோகம், அகஸ்மாத் அகஸ்மாத் திடீர்னு திடீர்னு நிர் உத்யோகம்னா தன்னுடைய கடமையை விட்டுட்டு பார்த்தம் ஆலோக்கிய பரமபுருஷ பிரகசன் இவ இதம் வாச்ச திருச்செந்தே பரமபுருஷ சொல்றார். என்ன சொல்றார்? பரிஹாச வாக்கியம் வதன்னிவ ஆத்ம பரமாத்ம யாத்தாத்மிய தத் பிராப்தியுபாய பூத கர்மயோக ஞானயோக பக்தியோக கோச்சரம். பரிஹாச வாக்கியம் வதன்னிவ அசால்ட்டா சொன்னார்னு அர்த்தம். ரொம்ப சிரமப்படல அவர், சமமே இல்லாம உபதேசம் பண்ணார்னு தாத்பரியம். ஆத்ம பரமாத்ம யாத்தாத்மிய தத் பிராப்தி, ஆத்ம பரமாத்ம, ஆத்மா ஜீவாத்ம பரமாத்ம இவைகளுக்குள்ள இருக்கக்கூடிய யாத்தாத்மிய தத் பிராப்தி உபாய பூத, அவருடைய யாத்தாத்ம ஞானம் பிளஸ் தத் பிராப்தி உபாய பூத, அவனை அடையக்கூடிய அடைவதற்கு தேவையான கர்மயோக ஞான யோக பக்தி யோக கோச்சரம். கர்மயோகம் பண்ணி ஞான யோகத்தில் எஸ்டாப்ளிஷ் ஆகி அப்புறம் ஸ்வீய ஆத்மா தன்னுடைய ஆத்ம சாட்சாத்காரத்தை அடைஞ்சி அப்புறம் தான் பக்தி யோகம் பண்ணணும். அப்படி பக்தி யோகம் பண்ணி அடையப்பட வேண்டியவனை நத்வேவாஹம் ஜாதுநாசம் அப்படிங்கிற இத்தி ஆரப்பிய அஹம் துவா சதபாபேபியோ மோக்ஷயிஷ்யா மாசுச்சா இத்யேததந்தம் உவாச்ச இத்யர்த்தஹ. அதாவது ரெண்டாவது அத்தியாயத்துல பன்னெண்டாவது ஸ்லோகத்துல ஆரம்பிச்சு பதினெட்டாவது அத்தியாயத்துல அறுபத்தி ஆறாவது ஸ்லோகம் வரைக்கும் உபதேசம், அதான் கீதோபதேசம். இதி என்று மோக்ஷ இஷ்யாமி மாசுதஹ அது வரைக்கும் என்ன பண்ணார்? உவாச்ச இத்யர்த்தஹ. அந்த உவாச்ச ஏன்னா சஞ்சய் உவாச்சன்னு இருக்கா இல்லையா, இப்ப கடைசியில் தான் வரப்பட சஞ்சய, அது வரைக்கும் சொன்னான்னு தாத்பரியத்தை போடுறார். இங்கிருந்து அது வரைக்கும் உவாச்சன் இத்யர்த்தம்னு சொல்லி முடிக்கிறார். பதினோராவது ஸ்லோகம் ஸ்ரீ பகவான் உவாச்ச அசோச்சியம் பிரஜாவாதாசே நானுசோச்சந்தி பண்டிதா. அர்ஜுனா, நீ ஒரு பக்கம் பார்த்தா ஞானி மாதிரி பேசுற, இன்னொரு பக்கம் பார்த்தா அஞ்ஞானி மாதிரி பேசுற, பரஸ்பரம் இதுவா இருக்கு. என்ன சொல்ற? அசோச்சியான் அன்பசோச்சா, சோச்சியம்னாலே வருத்தப்பட வேண்டியது கவலைப்பட வேண்டியது, அசோச்சியம்ன்ற சொல்லிட்டு வருத்தப்பட வேண்டாது கவலைப்படவே வேணாம் அதுக்கு, அதுக்கு நீ கவலைப்பட்டு இருக்க. என்ன பண்ற அதை தவிர பிரஜாவாதாம்ச பாஷது, பெரிய ஞானியாட்டும் பேசுற, இவெல்லாம் கர்மலோபமாயிடும் தர்மலோபமாயிடும் எல்லாம் சொல்லிட்டு இருக்க, அதுவும் பேசுற. உனக்கு தெரியுமா பண்டிதாக ந அனுசோசந்தி, ஒரு ஞானியா இருந்தா கவலைப்பட மாட்டான். எதுக்கு? கதாசும் அகதாசும், ரொம்ப விசேஷமான பதம் இதெல்லாம், கதாசு அகதாசும். அதாவது அசுனா பிராணன், அசு அசுஹு, கத அசு அப்படின்னா எதனிடமிருந்து பிராணன் சென்று விட்டதோ அவன் அர்த்தம், எதனிடமிருந்து பிராணன் சென்று விட்டதோ அதுதான் கதாசு. கதாசுன்றது அவைகளை, அது சம்ஸ்கிருத வாசிகள் தெரியும், அது தித்தியா பக்தி பகுவச்சனம். அதாவது எவைகளிடமிருந்து பிராணன் விலகி விட்டதோ அவைகளை அர்த்தம். அகதாசுன்றப்ப அதனுடைய விபரீதம், எவைகளிடமிருந்து பிராணன் இன்னும் விலகலையோ அவைகள். புரியுதா? எதை விட்டுட்டு பிராணன் போயிடுதோ ஒண்ணு அது கதாசு, எதை விட்டுட்டு பிராணன் போகலையோ அது அகதாசு. அந்த மாதிரி புரியுறது இப்போ, ஒன் ஹூ இஸ் டெட், ஒன் ஹூ இஸ் ஸ்டில் அலைவ், இதுதான் அர்த்தம். இந்த இடம் புரியுது. அப்ப என்ன தோன்றதுன்னா, பண்டிதால்னா செத்து போனவளை பத்தியும் கவலைப்பட மாட்டா, உயிரோட இருக்கிற பத்தியும் கவலைப்பட மாட்டான்னு தாத்பரியமா இருக்கு. நான் இது உண்மையான தாத்பரியம் இல்ல, அதுக்காக தான் முதல்ல அந்த அர்த்தம் சொல்றேன். இது தட்ட அர்த்தம் கிடையாது. இப்படி மதுர கவி ஆழ்வார் எனக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, ஆழ்வார் பத்தி தெரியும், வடதேச யாத்திரை போறார். ஏன்னா அவர் துவாபர யுகத்திலேயே அவதரிச்சுட்டார்ந்து சம்பிரதாயம். கிருஷ்ணன் எங்கெங்கெல்லாம் அவன் திருவடி எங்கெங்கெல்லாம் பட்டது அப்படின்னு பார்த்துட்டு போயிட்டு வரலாம், ஒரு ஒரு பகவத் ருச்சி அதை போயிட்டு வரலாம்னு போனப்ப அவரை வந்து தென் திசையில ஒரு ஜோதிஷானது கவர்றது. டெய்லி வானத்தில் பார்க்குற ஜோதி தெரிகிறது, ரொம்ப கேப்டிவேட்டிங்காக இருக்கு அந்த ஜோதி. எங்கேருந்து வருது தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஜோதியை ஃபாலோ பண்ணிட்டே வரேன். அந்த ஜோதிஷை ஃபாலோ பண்ணிட்டே வரச்சு திருக்குறுகூரில் வந்து ஒரு புளிய மரத்துக்கிட்ட வந்து அந்தர்தானம் ஆயிடுது ஜோதி. அப்போ பார்த்தா அங்கே அந்த புளிய மரத்து பொந்தில் நம்மாழ்வார் உட்காந்துட்டு தியானத்தில் சமாதியில் இருக்கார். அப்போ இவருக்கு அவரை பா அவரோட தேஜஸ் இவர் ஆட்கொண்டுருது. நம்மாழ்வாரை பார்த்தோன்னே அவரோட தேஜஸே அப்படியே இவர் அப்படியே ஆட்கொண்டுருது. இருந்தாலும் கொஞ்சம் பரீட்சை பண்ணி பார்க்கணும் அவரை தோணித்து போல இருக்கு. உடனே என்ன பண்ணார், ஏதோ சின்ன வஸ்து அதை எடுத்து சத்தம் ஏற்படுத்தினாரோ அவர் மேலே போட்டாரோ தெரியாது, அப்படி போட்டுட்டு அவரு கொஞ்சம் நிஷ்டை கலைஞ்சது. அப்போ அவர் கேள்வி கேட்டார், செட்டதன் வயிற்றில் சிறியது பிறந்தால் எட்டை தின்று எங்கேயே கிடக்கும். கேள்வி எனக்கு புரியல, செட்டதன் வயிற்றில் சிறியது பிறந்தால் எட்டை தின்று எங்கே கிடக்கும்? அவர் அட்டை அத்தை தின்று அங்கேயே கிடக்கும். ஹை இன்டலெக்சுவல் பீப்பிளோட கான்வர்சேஷன், நம்ம உட்காந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசுறது அவ கோட் வேர்ஸ்ல பேசிட்டு போயிடுவா. அப்ப என்ன செட்டது, செட்டதன் வயிற்றில் சிறியது பிறந்தால் அதுதான் செத்தது. செத்ததை வயிற்று எப்படி பிறக்க முடியும்னு நோட்டு வரலாம். அது செத்ததுன்னா செத்தது இல்ல, மேட்டர்னா அச்சேத்தனம். ஏன் அதை போய் செத்ததுன்னு சொன்னார், கதாசு. இந்த கதாசு தான் அது செத்தது. செத்ததுன்னா எப்பயுமே பிராணன், அதாவது பிராணனானது பார்த்தீங்கன்னா உடம்பு விட்டு போறதா இல்லையா, உடம்பு விட்டு பிராணன் போறது எங்க போறது, ஆத்மாவோட கிளம்புறதான். அப்போ பிராணன் ஆத்மாவை விட்டு விடாமையே இருக்கு, ஏன்னா அடுத்த ஜென்மம் திருப்பி போகணுமா இல்லையா. அப்ப செத்ததுன்னு சொன்னா இப்ப என்ன இருந்தது, மேட்டரை குறிக்கிறது, பிரகிருதியை குறிக்கிறது, அச்சேதனத்தை குறிக்கிறது. அதன் வயிற்றில் சிறியது, சிறியதுன்னா ஜீவாத்மா. அப்ப அங்கேயே டியூரிசம் தெரியுது, சிறியதுன்னு சொன்னதுலயே பெரியது ஒண்ணு இருக்குன்னு அர்த்தமா இருக்கு. சோ அந்த ஜீவாத்மானது இந்த அச்சேதனத்துக்குள்ள பிறந்துருந்ததுன்னா எத்தை தின்று எங்கேயே கிடக்கும். அதை எது அனுபவித்துக் கொண்டு அர்த்தம், தின்றதுன்னா போகம்னா அனுபவித்தல், போகம்னா வெறும் சுகம் மட்டும் கிடையாது, துக்கத்துக்கும் போகம்தான், உபயதர சாட்சாத்காரம் ரெண்டுமே. அப்ப எத்தை தின்று எங்கே கிடக்கும்னா, எதை அனுபவிச்சுட்டு எங்க இருக்கும் கேட்டா அத்தை தின்று அங்கேயே கிடக்கும். என்ன தாத்திரம் கேட்டா, எந்த கர்ம வசத்தினால ஒரு தேகத்தை எடுத்துட்டு இருக்கோ அந்த தேகத்தினால ஏற்படக்கூடிய சுக துக்கங்களை அனுபவிச்சுண்டு அங்கேயே இருக்கும் தாத்பரியம். சோ வென் ஜீவாத்மா இஸ் born in the world, when it takes a body, where it will be, what it will eat or live upon, அர்த்தம். அதுக்கு சொன்னாங்கன்னா எங்க இருக்கோ அங்கேயே அந்தந்த தேகத்துக்குண்டான கர்மாவை அனுபவிச்சுட்டு அங்கேயே இருக்கும். எதுக்கு அடியா வித்யாபிச்சனா, இப்போ கதாசும் நகதாசும் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் வந்து நம்ம ஒரு ஒரு விஷயம் வந்து நம்ம அவள அவதார புருஷர்களா பார்த்துடலாம். எல்லாருமே அவதாரமா அப்படின்னா சம்பிரதாயத்தில் இருக்கு, தப்பு ஒன்றும் இல்லை. ஆனால் சம்டைம்ஸ் என்ன அது கிடையாது வச்சுக்கோ, எல்லாருக்கும் அவ குரு அவதாரம் தான் எல்லா சம்பிரதாயத்திலையும். அப்ப நீங்க ஆர்கியூமெண்ட்னு போனீங்கன்னா எந்த அவதாரம் இருந்து யார் டிசைட் பண்றது, இப்போ எங்களுக்கு இவர் இவர் அவதாரம், உங்களுக்கு அவர் அவதாரம்னா எல்லா அவதாரம் சண்டையான. அப்படின்னா அடியனோட இது என்ன கேட்டா, அவாவா கொடுத்துக்கிற விஷயத்தை வச்சுட்டே நம்ம அவள அதுவே நிறைய மதிக்கிறதுக்கு இருக்கு. அவதாரமா இருக்காருன்ற காரணத்துக்காக தான் மதிக்கின்றதே இல்லை. அவாவா கொடுத்துக்கிற அவள் எந்த ஞானம் இருக்கே, பக்தி இருக்கே, அதுவே இட் இஸ் எனஃப் டு ஹேவ் ரெஸ்பெக்ட் இன் தம். அப்ப யோசிச்சு பாருங்க, நம்மாழ்வார் வந்து புளிய மரத்தடியில் இருந்திருக்காருன்னு சொன்னா திருவாரூரை செதுச்சா தெரியும், புராணங்கள்ல இருந்தெல்லாம் கோட் பண்றார், வேதத்துல இருந்தெல்லாம் அதுல விஷயங்கள் இருக்கு, இவ்வளவு விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதுவும் அந்த காலத்துல நம்ம நாலாம் வர்ணம் வர்ணம் எல்லாம் பேசிட்டு வச்சு இவ்வளவு ஞானம் ஏற்பட்டிருக்குன்னு சொன்னா அதுவே பிரமிப்பா இருக்கு. திருப்பானவர் எப்படி அவளுக்கு இந்த அப்படின்னா ஒரு மெக்கானிசம் இருந்திருக்கலாம் மேபி அந்த காலத்துல. நம்ம இந்த காலத்துல ரெஸ்ட்ரிக்டடா இருந்தா கூட அந்த காலத்துல ஏதோ ஒரு ஒரு மீன்ஸ்ல தேவையான விஷயங்கள் வந்து ஷேர் ஆயிட்டு தான் இருந்திருக்கு. இல்ல அவளுக்கு நம்ம அவதாரமா எடுத்துட்டோம்னா அவதாரமா இருக்கிறதுனால அவளுக்கு வந்திருக்கலாம், இல்ல பூர்வஜன்ம சுக்கிரத்தினாலையும் அந்த ஞானம் வந்து ஏற்பட்டிருக்கலாம். இப்ப கதாசு நகதாசு அப்புறம் என்ன ஆறுதும் கிடையாதுன்னா தேகத்தை பார்த்தோ இல்லாட்டி ஆத்மாவை பார்த்தோ பண்டித்தால் மோகிக்கிறது இல்லை. ஏன் மோகிக்கிறதுலன்னு கேட்டா தேகமானது நஸ்வரம், இது எப்படி அழியதான் போறது, ஆத்மாவானது அதுக்கு அழிவே கிடையாது. அப்ப அழிய போற வஸ்துவை பார்த்து அழியறதே அழியறதுன்னு கவலைப்பட்டான்னா அது முட்டாள்தனம். அழியாத வஸ்துவை பார்த்து இது அழிஞ்சினமோ கவலைப்பட்டான்னா அதுவும் முட்டாள்தனம். பண்டிதாக நானு சோச்சந்தி கதாசும் அகதாசும் பண்டிதாக நானு சோச்சந்தின்னு இப்ப இந்த இடத்துல பாஷ்யக்காரர் எக்ஸ்பிளைன் பண்ண போறார். என்ன சொல்ல போறாருன்னு கேட்டா ஆத்மாவை காட்டிலும் தேகமானது வேற, ஏன்னா தேகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரகிருதி வந்து மேட்டர். அடுத்த கிளாஸ் சயின்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்றேன். அதாவது சயின்ஸ் ஆனது எப்படி இன்னைக்கு நமக்கு ஒரு காலத்துல நமக்கு முந்தின தலைமுறைக்கு மே முந்தின தலைமுறை சம்பிரதாயத்தை விட்டு கொஞ்சம் பேர் வெளில போனதுக்கு காரணமே சயின்ஸ் தான். ஏன்னா அவன் சயின்ஸை படிக்க படிக்க நம்ம இதெல்லாம் என்னமோ ரொம்ப பேக்வேர்டா இருக்குன்னு நினைச்சிட்டு போனா, ஆனா இன்னைக்கு நிறைய பேர் சம்பிரதாயத்துக்குள்ள வரதுக்கு காரணமே அப்படிங்கிற உட்பட எல்லாருக்கும் சயின்ஸ் தான் இப்ப ஒரு காரணமா இருக்கு. ஏன்னா சயின்ஸ் சப்போர்ட்டிங் வேதாந்தா பை லாட் ஆஃப் மீன்ஸ். இப்போ பாஷ்யக்காரர் சொல்ல போற அழகா இந்த தேகமானது கான்ஸ்டன்ட்லி சேஞ்சிங் பிரின்சிபிள். நமக்கு பார்த்தா தெரியல, நம்ம நித்தியம் கண்ணாடி பார்த்துட்டு இருக்கோம், நம்ம பெருக்கிறோமா இழைக்கிறோமா தெரியல, யாராவது 6 மாசம் கழிச்சு வரா இன்னும் இழைச்சிட்டியே அப்படின்னு அவளுக்கு தெரியுது அந்த சேஞ்ச். ஆனா கூடவே இருக்க நமக்கு தெரியறது இல்லை. சயின்ஸ் சொல்றது நம்ம நம்புறோம், எவ்ரி மொமெண்ட் இந்த உடம்புல வந்து எவ்வளோ கோடி செல்ஸ் செத்து போயிட்டு இருக்கு உண்டாயிட்டு இருக்குன்னு. ஸோ அந்த பாடியை நம்ம ஒரு ஸ்கேன் பண்ணோம்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. அதை பாஷ்யக்காரர் சொல்றாரு எப்பயுமே சேஞ்ச் ஆறது தான் இந்த பிரகிருதியோட நேச்சரே, எப்பயுமே கான்ஸ்டன்ட்லி சேஞ்சிங். ஆத்மா எப்பயும் கான்ஸ்டன்ட்லி அன்சேஞ்சிங். அதனால கான்ஸ்டன்டா சேஞ்ச் ஆகக்கூடிய வஸ்துவை பார்த்து கவலைப்படுறது வைத்தியகார்த்தனம். கான்ஸ்டன்டா சேஞ்சே ஆகாத வஸ்துவை பார்த்து இது சேஞ்ச் ஆறுதோன்னு பிரமிக்காதோ வைத்தியகார்த்தன் சொல்ல போறார். அது அர்ஜுனுடைய இதை வந்து மேற்கொண்டு கிளாரிஃபை பண்ண போறார். அதை வந்து அடுத்த கிளாஸ்ல கவிதாத்மிகாலே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.